الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க ரமலானிலே சத்திய நபிமார்களுடைய வரலாறுகளின் மூலமாக படிப்பினை பெற்று இறை அச்சம் பெற்று நம்முடைய தக்வாவையும் இறை அச்சத்தையும் மெருகேற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா சிதவனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த இரண்டு நாட்களாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் கேட்டு வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடும் பொழுதுதான் இன்னா நக்குசு அலைகா ஹசன் அல் கசஸ், நபிய உமக்கு நாம் அழகான சில சம்பவங்களை சொல்லப்போகிறேன் என்ற பீடிகையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். அழகான சம்பவம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டது உலகத்தில் உள்ள மூமின்களுக்கு படிப்பினை பெறுவதற்கும் பாடம் பெறுவதற்கும் இறையச்சத்தை தக்வாவை மெருகேற்றிக் கொள்வதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அமைத்திருந்தான். அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னுதாரணமாக சொல்வார்கள். அவ்வப்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிராஹித்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய சஹாபாக்களும் கூட வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சிராஹித்து சொல்வார்கள். ஒருமுறை ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சபையிலே ஒரு மனிதர் வந்து உமர் ரழியல்லாஹு தஆலா சந்திக்க அனுமதி கேட்கிறார். அப்பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா உதவியாளர் வந்து உமர் ரழியல்லாஹு தஆலா குறிப்பிடும்போது உமர் யாருன்னு கேட்கிறாங்க. வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கின்றார், அப்னா உல் அஹ்யார், ஒரு சிறந்த வம்சத்துக்கு சொந்தக்காரர்கள். நாங்கள் ரொம்ப ஒரு பாரம்பரியமான வம்சத்துக்கு சொந்தக்காரங்க, ஒரு சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. உமர் ரழியல்லாஹு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் வர்றாரு. வந்தவன மண் அந்த நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க உமர் ரழியல்லாஹு அந்த. அப்ப அந்த மனிதன் சொல்றாரு, நான் யாருன்னு சொன்னா ஃபுலான் இபுனு ஃபுலான் இபுனு ஃபுலான் இபுனு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகனுடைய மகன் நானு அப்படின்னு தன்னுடைய மூதாதையருடைய வரலா தொடர சொல்றாரு. பொது அரபு மக்களுடைய பழக்கம் எப்பயுமே வந்து தன்னுடைய தந்தை தன்னுடைய தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அவங்களுடைய பேர்லாம் சேர்த்தான் சொல்லுவாங்க. நாங்க ஒரு சிறந்த பாரம்பரியமான வம்சத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற அடிப்படையில் யாருடைய மகன் இவருடைய அவருடைய மகன் அவருடைய மகன் சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ என்ன அந்த யூசுப் இப்னு யாகூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், நீ என்ன இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாகூபுடைய மகன் யூசுபானி அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு இல்லையா அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப உமர் ரழியல்லாஹு கேக்குறாங்க, அப்புறம் எப்படி சிறந்த வம்சம்னு சொன்னேன்? சிறந்த வம்சம் ஹைருல் அஹ்யாருல் அப்னா உல் அஹ்யார், அப்னா உல் அஹ்யார் சிறந்த வம்சம் என்பது யூசுப் இபுனு யாக்கூப் இபுனு இஸ்ஹாக் இபுனு இப்ராஹிம் இவங்கள மட்டும்தான் குறிக்கும். நீ உங்க அத்தா காஃபிரு அவருடைய அத்தா காஃபிரு அவருடைய அத்தா காஃபிரு காஃபிருடைய பேரெல்லாம் சொல்லிட்டு நீ அப்னா உல் அஹ்யார்னு சொல்ற, சிறந்த வம்சத்துக்கு சொந்தக்காரன் சொல்ல, நீ சிறந்த வம்சத்துக்கு சொந்தக்காரன் அந்த அபுனா அபுனா உல் அஹியார் பல் அபுனா உல் அஷ்ரார் அப்படின்னாங்க. நீ கெட்ட வம்சத்துக்கு சொந்தக்காரன், நீ அத்தா காஃபிர், அவருடைய அத்தா காஃபிர், அவருடைய அத்தா காஃபிர், எல்லாம் காஃபிர் காஃபிரா இருக்காங்க. காஃபிர்கள் எப்படி சிறந்தவங்களாக முடியும்? நீ உனக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்தா நீ முஸ்லீமா இருக்கிற, நீ எப்படி ஒரு சிறந்த வம்சத்துக்கு சொந்தக்காரன் சொல்ற? நீ சிறந்த வம்சம் என்றால் யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் இவங்களை தான் குறிக்கும். நீ அந்த வம்சத்தை சேர்ந்தவனா அப்படின்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதட்டுறாங்க. அப்ப ஏன்னா ஏன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சிறந்த வம்சம் என்பதற்கு யூசுப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் சொன்னாங்க அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், மன் கியாரு நாஸ், மனிதர்கள் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாருஹும் அத்தக்காஹும், யார் மனிதர்கள் தக்வா நிறைந்தவர்களோ அவதான் சிறந்தவர்கள், யார் தக்வா உள்ளவங்களோ அவன் சிறந்தவர்கள் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்ஹாதா லைஸ ஸுவாலுனா யா ரசூலல்லாஹ், யா ரசூல, நாங்க அப்படி கேட்கல, நாங்க பர்டிகுலரா கேட்கிறோம், பர்டிகுலர் மனிதர்கள் சிறந்த மனிதர் யார், நீங்க சொல்ற ஒரு குணத்தை வச்சு சொல்றீங்க, நான் பர்டிகுலரா கேட்கணும் ஒரு ஆளை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்த வம்சத்துக்கும் சிறந்த மனித குலத்துக்கும் சொந்தமானவர்கள் யார் என்றால் யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம். ஏன்னா நாலு தலைமுறையுமே நபிமார்கள், இப்ராஹிம் நபி, அவங்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. இந்த மாதிரி சிறப்பு எந்த நபியும் கிடையாது, நாலு தலைமுறை தொடர்ந்து நபிமார்கள். அப்ப இவங்க தான் அல்லாஹ்ட்ட சிறந்த மனிதர்களா இருக்க முடியும். ஒரு நபிமாருடைய வம்சம், ஒரு நபிமாருடைய பரம்பரைங்கும் பொழுது இதுதான் மனிதர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ அந்த அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்களிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த ரொம்ப சிலாஹிச்சு சொல்லுவாங்க, அவங்களுடைய சிறப்பை பத்தி சொல்லுவாங்க. ஹயர், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்க சிறையில் இருக்கும் பொழுது நேற்று வரை நடந்த சம்பவத்தை பார்த்தோம், சிறையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சிறையில் இருந்து விடுபட்ட மன்னருக்கு அந்த ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்காரர், மன்னர் ஒரு கனவு கண்டாரு, அந்த கனவுக்கு வந்து அரசவை பிரதானிகளாலேயோ அரசியல உள்ள பெரிய பெரிய அறிஞர்களாலேயோ அதுக்கு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியலன்ற உடனே அவருக்கு ஜெயிலில் இருக்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கனவுக்கு சொன்ன விளக்கம் ஞாபகம் வந்த உடனே மன்னர்கிட்ட சொல்றாரு, மன்னனே அரசியலூனி என்ன அனுப்புங்க யூசுப்ட, நான் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல உடனே மன்னர் என்ன பண்றாரு, அவனை அனுப்புறாரு. அவர் வந்து நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றார், யூசுப் ஐயோ சித்தீக், ஓ என்னுடைய நண்பரே யூசுஃபே, அஃப்தினா ஃபி சபஈ பக்ராத்தின் சிமானின் யாக்குலுஹுன்ன சபஅ உஜாஃபுன், கொழுத்த ஏழு பசுக்களை ஏழு மாடுகளை நோஞ்சான் காய்ந்து வறண்டு போன ஏழு மாடுகள் தின்பதை போன்று மன்னர் கனவு கண்டிருக்கிறாரு. மேலும் சபா சும்புலாத்தின் குதரின் வவுஹரி யாபிசாத், பக்கத்திலேயே நல்ல பசுமையான ஏழு நெற்கதிர்களும் கிடக்குது, காய்ந்து போன ஏழு நெற்கதிர்களும் கிடக்குது, வைக்கோல் காஞ்சி போய் கிடக்குது. அந்த நேரத்தில் ஒரு ஏழு கொழுத்த பசுவை சாதாரண நோஞ்சான் பசுகள் ஏழு பசுகள் கடித்து தின்கின்றன. இந்த மாதிரி மன்னருடைய கனவை நீங்க விளக்க சொல்லுங்க, லாலி அர்ஜோ இல்ல நாசில் ஆலமும் யாழமும், நான் மக்கள்கிட்ட திரும்பி போய் நான் அவங்களுக்கு சொல்லுவேன், மக்கள் சந்தோஷப்படுவாங்க, மன்னரும் அந்த கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சு சந்தோஷப்படுவாரு அப்படின்ற உடனே மூசா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால தஸ்ரஅவுன சபஅ ஸினீன தஅபா, நீங்க வந்து ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நீங்க நல்ல விளைச்சல் காண்பீர்கள், நாட்டில் நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல பசுமையான நல்ல செழுமையான ஏழு ஆண்டுகள் இருக்கும். ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹா ஃபி சும்புலிஹி, அந்த செழுமையா இருக்கக்கூடிய அந்த ஏழு ஆண்டுகள்ல விளையக்கூடிய எல்லா தியானியங்களையும் நீங்க அறுவடை செஞ்சிடாதீங்க, இல்லா கலீலம் மிம்மா தாக்குலோன், உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அறுவடை பண்ணிட்டு மீதி எதிலே விட்டுருங்க, அந்த செடியிலே அப்படியே விட்டுருங்க, அதான் ஏழு வருஷம் நல்லா காய்க்குதுங்கிறதுக்காண்டி காய்க்கிறது எல்லாத்தையும் அறுத்துறாதீங்க, கலீலம் மிம்மா தாக்குலோன், நீங்க சாப்பிடுவதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த தானியங்களை பறித்து விட்டு மீதி தானியங்களை அந்த இதிலேயே விட்டுருங்க, அந்த என்ன சொல்றது அந்த தண்டுலேயே அந்த செடியிலேயே மரத்திலேயே அப்படியே விட்டுருங்க. ஏன்னா சும்மா யாத்தி மீன் பாதி தாளிக்க சபான் சிதாதுன், அதற்கு பிறகு தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் உங்களுக்கு கடுமையான வறுமை ஏற்படும், அதை தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் ஏற்படும். யாக்குள்ளமா கத்தம் தும் லகுன்ன இல்லா கலீலம் மா தஹ்சினோன், அப்ப அந்த நேரத்தில் உங்களுடைய செடியிலே விட்டு வைத்தீர்களே அதை அறுவடை செய்து நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு சாப்பிட்டுக் கொள்ளலாம். சும்மையாத்தி மிம்பாதி தாலிக்க ஆமுன் ஃபீஹி யுஆஸு நாசு ஃபீஹி யாசிரூன். பிறகு அதற்கப்புறம் ஒரு வருஷம் வரும், 7 வருஷம் நல்ல பசுமையா இருக்கும். அப்ப எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடாதீங்க, தேவையான அளவுக்கு சாப்பிட்றது தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சுட்டு மற்றது அப்படியே செடியிலேயே விட்டு வச்சிருங்க. அதுக்கு அடுத்த 7 வருஷம் வந்து கடுமையான பஞ்சம் வரும், அப்ப நீங்க விட்டு வச்ச அந்த தானியத்தையும் அந்த பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு சும்மை யாத்தியமின் பாதி தாளிக்க ஆமன், அதற்கு பிறகு ஒரு வருஷம் வரும், அந்த வருஷம் முழுவதும் ஃபீஹி யுஹாஸுன் நாசு ஃபீஹி யாசிரூன், அதிலே மக்கள் நல்ல செழுமையான விளைச்சலை பார்த்து நல்ல அவர் நல்ல முறையிலே பழங்களும் காய்களும் காய்த்து குலுங்கும், அதுல மக்கள் தங்களை இஷ்டம் போல் பறித்து சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதான் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. 7 பசுமையான கதிர்களுக்கு இதுதான் காரணம், 7 காய்ந்து போன அந்த சிறகுகளுக்கு, அது காய்ந்து போன வைக்கோல்களுக்கு இதுதான் காரணம், அதே மாதிரி 7 கொழுத்த மாட்டை நோஞ்சான் மாடு சாப்பிடுற மாதிரி நீங்க கனவு கண்டீங்களே, இதுக்கெல்லாம் இதுதான் விளக்கம். 7 ஆண்டுகள் அடுத்து உங்களுக்கு செழுமையான ஆண்டுகள் வரும், அதற்கு அடுத்த 7 ஆண்டுகள் கடுமையான வறட்சி ஆண்டு, இதெல்லாம் விவரம் சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த ஜூஸ் புளியறவன் மன்னனுக்கு பானம் பிழியக்கூடிய அந்த ஏவலாளி வந்து மன்னிட்ட சொல்றான், மன்னருக்கு கேட்டு வெளியே ஆச்சரியம், அப்படியா அற்புதமான விளக்கமா இருக்குதே, யார் சொன்னா? இந்த யூசுப்னு சொல்லி ஒரு சிறையில் ஒரு கைதி இருக்கிறாரு, அவர் தான் சொன்னாரு அப்படின்ற உடனே காலல் மலிக்கு மன்னர் சொல்றாரு, தூணி பிஹி, அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னவுடன் பலம்மா ஜா அஹர் ரசூலு, அவருடைய மன்னருடைய தூதர் போய் அவர் அழைக்கிறாங்க, யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னர் அழைக்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி கால அவர் சொன்னார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கூப்பிட்டு வரல, எத்தனை வருஷமா ஜெயில கிடக்குறாங்க, மன்னர் கூப்பிடா ஓடி வந்துருக்குமா இல்லையா? ஆனா அவங்க சொன்னாங்க, கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இர்ஜி இலா ரப்பிக்க, உன்னுடைய எஜமான இடத்துல செல், ஃபஸ்அலுஹு, அவரிடத்துல கேள், வந்த தூதர்ட்ட சொல்றாங்க, அழைக்க வந்த தூதர் சொல்றாங்க, இர்ஜி இலா ரப்பிக்க, உன்னுடைய எஜமான இடத்துல செல், ஃபஸ்அல், அவரிடத்துல கேள், மா பாலு நிஸ்வத் இல்லத்திய கத்தான ஐதியஹுன்ன, தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்களே அந்த பெண்களுடைய பிரச்சனை என்னாச்சு கேளுங்க. ஏன்னா அவங்களை சொன்ன ஜெயிலுக்கே வந்தாங்க, இவங்க அவங்களுக்கு ஜெயிலுக்கே வந்தாங்க. அப்ப அந்த பெண்கள் திருந்திட்டாங்களா, ஒழுங்கா இருக்கிறாங்களா, இல்லண்டா மறுபடியும் வந்தா அதே பிரச்சனை வருமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஆயத்தை ஓதும் போதுதான் ரசூலா சொல்றாங்க, யூசுப்புடைய இடத்துல நான் இருந்தா சொல்றாங்க, ரசூலா சொல்றாங்க, என்ன பொறுமை அவருக்கு, என்ன பொறுமை, என்ன சபுரு, என்ன ஒரு கண்ணியமான குணம், அவரிடத்துல நான் இருந்திருந்தால் நான் அவசரப்பட்டு வெளியே வந்திருப்பேன், உள்ளே ஜெயில அடைஞ்சு கிடக்கிறோம், மன்னரே கூப்பிட்டு அனுப்பிட்டாரு, சரி அழகா போச்சு நான் வெளியே வந்திருப்பேன். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அந்த நேரத்திலையும் பொறுமையா என்ன சொல்றாங்க, மன்னர் கூப்பிட்டு வராம நீ திரும்பி போய் மன்னர்கிட்ட கேளு, எஜமான்கிட்ட கேளு, அந்த கையை அறுத்துக்கிட்டாங்களே அந்த பொம்பளைங்க மேட்டர் என்ன, அதை முதல்ல கேட்டுவா, ஏன்னா அவங்களை தானே ஜெயிலுக்கே வந்தேன் நானு, அவங்களே பாதுகாப்படைத்தானே, அவங்க அதே லெவல்ல இருந்தாங்கடா, மறுபடியும் நான் போகும்போது மறுபடியும் இருக்க ஆபத்து வரத்தானே செய்யும், பிரச்சனை வரத்தானே செய்யும், அதனால முதல்ல அதை கேளுங்க அப்படின்றாங்க. கால உடனே மன்னர் என்ன பண்றாரு, அந்த பெண்களை அழைக்கிறாரு, அவருடைய மனைவியையும் அந்த கையை அறுத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த பெண்களை அப்புறம் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கேட்கிறாரு, மா ஹத்துபு குன்ன இது ராவத்துன்ன யூசுப் அன் நஃப்ஸிஹி, யூசுப் இப்படி விஷயத்துல நீங்க எல்லாம் அவர் மேல மையல் கொண்டீர்களே, அதை பத்தி அந்த நேரத்தில் யூசுப் எப்படி இருந்தார், என்னவா இருந்தாரு, அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அந்த பெண்கள்ட்ட மன்னர் கேட்கிறாரு. குன்ன அவங்க சொன்னாங்க, ஹாஷல் இல்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், மா அலிம்னா அலைஹி மின் சூஇன், அவரிடத்தில் நாங்கள் எந்த கெட்ட குணத்தையும் பார்க்கவில்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தையோ கெட்ட பார்வையோ கெட்ட எண்ணத்தையோ எதையுமே பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் தான் மன்னருடைய மனைவி சொல்றா, அந்த ஜுலேஹா காலத், அவள் சொன்னால், இம்ராத்துல் அசீஸ், அசீசுடைய மனைவி சொன்னால், அல் ஆன ஹஸ் ஹஸ் அல் ஹக்கோ, இப்ப உண்மை வெளிப்பட்டு விட்டது, உண்மை வெளிப்பட்டு போய், இதுக்கு மேல மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல, போய் சொல்றது அர்த்தம் இல்ல, உண்மை வெளிப்பட்டு விட்டது, அன ராவத்து நான் தான் அவரை என்னுடைய இச்சைக்காக அழைத்தேன், நான் தான் அவரை என்னுடைய தவறான நோக்கத்துக்காக அழைத்தேன், அவர் சொன்னதுதான் உண்மை, அவர் சொன்னார் இல்லையா அதுதான் உண்மை, அவர் பரிசுத்தவான், நான் தான் அவரை வந்து தப்பான விஷயத்திற்காக அழைத்தேன் என்று அந்த ஜுலேஹா ஒப்புக்கொண்டார். ராலிக்கல் யாலம அன்னிலம் அகுன்ஹு பில் கைபி, உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இது எதற்காக கேட்டேன் என்றால், எதற்காக அந்த பெண்ணை அவ்வாயாலே வாக்கு மூலம் வர வச்சேன்னு சொன்னா, தாலிக்கல் யாலம, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, யாரு அந்த மன்னர் அறிந்து கொள்வதற்காக, அன்னி லம் அகுன்ஹு பில் கைபி, அவர் மறைவான நேரத்திலே நான் அவருக்கு எந்த மோசடியும் செய்யவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக, ஏன்னா அவர் நம்பி என்ன வீட்டில் தங்க வச்சிருந்தாரு, நான் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டு நினைச்சிடக்கூடாது. அதனால அவருக்கு உண்மை விளங்கணும். லம் அகனுஹு, நான் அவருக்கு எந்த கியானத்தும் பண்ணல, எந்த மோசடியும் பண்ணல என்பதை அவர் விருது விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்னல்லாஹ லா யஹதி கைலல் கைதல் ஹாயினீன், இந்த மோசடி செய்யக்கூடிய மோசடிக்காரர்களுடைய சூழ்ச்சிக்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்பதை அவர் உணர்த்துவதற்காகத்தான் நான் அந்த பெண்கள் விஷயத்தில் கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ரொம்ப பரிசுத்தமான ஆளு, நான் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லல, நீங்க வந்து நம்பணும் நான் உங்களுக்கு மோசடி செய்யல அப்படிங்கிறதுக்காண்டிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒமாவு பர்ரியு நஃப்ஸி, நான் என்னை நானே பரிசுத்த படித்துக் கொடுத்து நான் தயாராக இல்லை. ஒமாவு பர்ரியு நஃப்ஸி, நான் என்னை நானே ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் ரொம்ப பக்காவான ஆளு, நான் ரொம்ப சுத்தம் அப்படின்னு சொல்லி என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இதை சொல்லவில்லை. ஏனென்றால் இன்ன நஃப்ஸ, எப்பொழுதுமே நஃப்ஸ் இருக்கிறது, கெட்ட ஆன்மா இருக்கிறது, அம்மானத்தன் பிசு, அது எப்பொழுதுமே தீமையே ஏவிக்கொண்டிருக்கும் மனிதனை. அந்த நஃப்ஸே அம்மாறான்னு சொல்றோம்ல, தீமையை ஏவக்கூடிய நஃப்ஸ் சொல்றாங்க. இன்ன நஃப்ஸ, நிச்சயமாக நஃப்ஸ் இருக்கிறது மனிதனுடைய அந்த என்ன சொல்றது, நஃப்ஸுங்கிறது சரியான வார்த்தை என்னங்க, மனோ இச்சை. இந்த மனோ இச்சை இருக்கிறது இல்ல அம்மாரத்தும் பிசு, மனிதனை கெட்ட விஷயத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். இல்லா மா ரஹிம ரப்பி, என் ரட்சகன் யார் மீது இரக்கம் காட்டினானோ அவனை தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் பாவத்திலிருந்து விலக முடியுமே தவிர, இல்லைன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த மனோ இச்சை நஃப்ஸே அம்மாரா மனிதனை எந்த நிலையிலும் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல ஒலா குவத்தை இல்லா பில்லா. மூன்றாம் கலை மேல முக்கியமான திக்ரா சொல்றோம்ல, இந்த திக்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் கேட்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விளக்கம் சொன்னாங்க, லா ஹவுல அனில் மாசியத்தி ஒலா குவத்த அல தாஅத்தி இல்லா பி தௌஃபீக்கில்லாஹ். லா ஹவுல ஒலா குவத்த இல்லா பில்லாங்கிறதுக்கு ரசூல் விளக்கம் சொன்னாங்க, லா ஹவுல அனில் மாசியத்தி ஒலா குவத்த அல தாஅத்தி இல்லா பி தௌஃபீக்கில்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம், லா ஹவுல அனில் மாசியத்தி, எந்த ஒரு பாவத்திலிருந்து நாம் விலகி கொள்வதாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு நமக்கு ஆற்றல் பெறுவதாக இருந்தாலும், ஒரு பாவத்திலிருந்து விலகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, இது நம்முடைய திறமை அல்ல, இல்லா பி தௌஃபீக் இல்லா, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் கிடைக்காது. அப்ப லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு அர்த்தம் அல்லாஹ் என்ன அர்த்தம், நான் ஒரு பாவத்திலிருந்து விலகுகிறேன் என்றால் அது யாருடைய தௌஃபீக்னால, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்னால. நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யறேன்னு சொன்னா அது யாருடைய தௌஃபீக்னால, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்னால. என்னுடைய திறமையை வைத்து, என்னுடைய ஆற்றலை வைத்து, என்னுடைய முயற்சியை வைத்து, என்னுடைய ஸ்கில்ல நான் டெவலப் பண்ணி, நான் அதன் மூலமா நான் ஒரு காரியத்தை செஞ்சேன், ஒரு நல்லவனை செஞ்சேன், நான் இன்னைக்கு தராவி 20 ரக்கா தொழுறேன், ஜமாத்தோட தொழுறேன், எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீ நசீபு கிடைச்சிருந்தா, இது அல்லாஹ்வுடைய கிருபை, இது அல்லாஹ்வுடைய நசீபு. இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன், ரமலான்ல ஃபர்தான நோன்பு வைக்கிறேன், ராத்தான அமல் செய்யறேன், குர்ஆன் ஓதுறேன், திலாவத் செய்யறேன், தஹஜ்ஜுத் தொழுறேன், இது அல்லாஹ் கொடுத்த நசீபு இது. அதனால எந்த ஒரு அடியானும் அவன் செய்யக்கூடிய அமலை வைத்து அவன் பெருமிதம் அடைஞ்சிடக்கூடாது, நான் நல்லா அமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமதி அடையக்கூடாது. இந்த பெருமிதத்துக்கு சொந்தக்காரன் யார், தௌஃபீக்கை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதான் ரசூலா சொன்னாங்க, லா ஹவுல அனில் மாசியத்தி வலா குவத்த அல தாஅத்தி, எந்த ஒரு பாவமான காரியத்தை விட்டு நான் விலகுவதாக இருந்தாலும், நன்மையான காரியத்தை பெறுவதற்கு சக்தி பெறுவதாக இருந்தாலும், இல்லா பி தௌஃபீக் இல்லா, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் அது கிடையாது அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அழகா தெளிவா சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு நல்ல அமல் செய்து விடுவானேனால் அந்த நல்ல அமல் அல்லாஹ்வுடைய தௌஃபிக்னால கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அருள்னால கிடைக்குது. ஆனால் அந்த நல்ல அமலுக்கு அல்லாஹ் மறுமையில நிச்சயமா கூலி கொடுப்பான், நற்கூலி கொடுப்பான். அந்த நல்ல அமலுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் தர்ற கூலி என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு நல்ல அமல் செய்யறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பான், இன்னொரு நல்ல அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பான். அதே மாதிரி ஒரு பாவத்தை, ஒரு அடியான் பாவத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்துக்கு மறுமையில அல்லாஹ் அவனுக்கு கூலி உண்டு, தௌபா செய்யாட்டா. ஆனா உலகத்திலேயே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னா, அவன் இன்னொரு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான், இன்னொரு பாவம் செய்யக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இவன் அந்த சூழல்ல தப்பிச்சுக்கிட்டா, அந்த வாய்ப்புல தப்பிச்சுக்கிட்டா அப்படின்னா இவன் பொழைச்சுப்பான், இல்ல அந்த சூழல்ல மாட்டிக்கிட்டு அந்த பாவத்தை செஞ்சுட்டான்டா, இனி அடுத்த ஒரு பாவம் செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான், அடுத்த ஒரு பாவம் செய்வதற்கான சூழலை அல்லாஹ் அமைச்சு கொடுப்பான். அதுலயும் தப்பிச்சுக்கிட்டானா உண்டு, அதுலயும் செய்யாம அந்த பாவத்தை செஞ்சுட்டானா மறுபடியும் அடுத்த பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லும் குர்ஆன்ல சொல்றான், ஒரு அடியான் ஒரு ரசூலா முதல்ல சொல்றாங்க, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த பாவம் செய்த உடனே அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி விழுந்துருது, ஒரு டாட், ஒரு பிளாக் மார்க் வச்சா, அல்லாஹ் முதல்ல ஒரு பிளாக் மார்க் வச்சிடறான், இவன் பிளாக் லிஸ்ட், ஒரு தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு. அந்த தவறுல இருந்து திருந்தி தௌபா செஞ்சு யோசிச்சு அல்லாஹ் அவனுக்கு நசீப கொடுத்து தௌபா செஞ்சுட்டான்டா, அல்லாஹ் சுப்ஹானத்துல அந்த பிளாக் மார்க் என்ன பண்றான், அழிச்சிடறான். இல்ல அந்த பிளாக் மார்க் அப்படியே இருக்குது. இந்த பாவம் செய்ததன் காரணமாக அல்லா அடுத்தவனுக்கு என்ன பண்றான், தண்டனை பனிஷ்மெண்ட், இன்னொரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லா ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த பாவத்திலிருந்து விலகி யா அல்லாஹ் தெரியாம செஞ்சிட்டே இனிமேல் அந்த பாவத்தை செஞ்சிட மாட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு தௌபா செஞ்சுட்டாண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்துடைய டாட்டையும் அழிச்சிடறான். இந்த பாவத்திலிருந்து தப்பிச்சா பாருங்க, இதுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுறான், இதுக்கு நன்மை எழுதுறான். இல்ல இந்த பாவத்தையும் செஞ்சுட்டாண்டா அடுத்த ஒரு பிளாக் மார்க் விழுது, அடுத்த ஒரு பிளாக் மார்க். இப்படியே ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக கரும்புள்ளி விழுந்து விழுந்து விழுந்து அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் பிமா கானு யக்ஸிபூன். பிறகு அதுல கரும்புள்ளி விழுந்து விழுந்து விழுந்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவருடைய உள்ளங்கள் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக துருப்பிடித்து விட்டன. இப்ப துருப்பிடிச்சு போச்சு அந்த உள்ளம். அந்த உள்ளத்துல இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் ஆயுனும் லா யுபசீரன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்களால் நல்லதை பார்த்து படிப்பின பிற நசீப் இருக்காது. உலகம் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, அவர்கள் காதுகள் இருக்கும், காதுகள் மூலமாக நல்ல உபதேசத்தை கேட்டு திருந்தக்கூடிய நசீப் இருக்காது. உலகம் குலூபும் லா யஃபஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அந்த உள்ளங்களினால நல்லதை விளங்கி புரிஞ்சி திருந்த நசீப் இல்லாம போயிடும். ஏன்னா அவருடைய உள்ளங்கள் என்ன ஆயிடுச்சு, துருப்பிடிச்சு போச்சு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப ஒரு அடியான ஒரு பாவம் செஞ்சுட்டாண்டா அந்த பாவத்திலிருந்து உடனடியா அவன் தௌபா செஞ்சுட்டாண்டா, அவன் பொழைச்சான் தப்பிச்சான், அவன் தௌபா செய்யல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த பாவம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அதையும் அவன் மாட்டிக்கிட்டான்டா, அடுத்து செய்யக்கூடிய பாவம், அடுத்து செய்யக்கூடிய பாவம், அவனுடைய பாவத்தினுடைய எல்லை விரிந்து கொண்டே செல்லும். இதுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒமா உபர்ரி உ நஃப்ஸி, நான் என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை, ஏனென்றால் இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸு, நிச்சயமாக மனோ இச்சை இருக்கின்றது, அது மனிதனை பாவம் செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருக்கும். இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யார் மேல இறக்கம் காட்டினானோ அவர்களை தவிர. அல்லாஹ் நம்ம எல்லோரும் மீது இறக்கம் காட்டுவானாக, இந்த பாவத்தை சூழ்நிலை பாதுகாப்பானாக. இன்ன ரப்பி லா கஃபூரு ரஹீம், இன்ன ரப்பி கஃபூரு ரஹீம், நிச்சயமா என்னுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவனாகும். இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒரு பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சுட்டா உடனே அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், மன்னிச்சிடறான். கஃபூரு ரஹீம், மன்னிக்க கூடியவனாகவும் அளவற்ற அல்லாஹ்வாகவும் இருக்கின்றான் சொல்லி மன்னர்கிட்ட சொல்றாங்க. மன்னர்கிட்டையும் தாவா செய்யறாங்க, நான் வந்து என்ன பரிசுத்தப்படுத்திக்காண்டி இப்பெல்லாம் சொல்லல, அந்த நீங்க நான் உங்களுக்கு ஹியானத்து பண்ணல, மோசடி செய்யல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே காலல் மலிக்கு மலிக்கு மன்னர் சொல்றாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட வார்த்தையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு பாக்குறாரு. யூ தூணி பிஹி அஸ்தஹ்லிசுலி நஃப்ஸி, யூசுஃபே கிட்ட வாங்க, நான் என்னை உங்களுடைய அந்தரங்க காரிய திசையாக வைத்துக் கொள்ள போகிறேன், என்னுடைய பர்சனல் அட்வைசராக நான் உங்களை வச்சுக்க போறேன், நீங்க எனக்கு நெருங்கி வாங்க அப்படின்றாங்க. பலம்மா கல்ல மகு கால இன்னக்கல் யோமல்ல தைனா மக்கீனு அமீன். அப்ப மூசா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பேச்சுகள் எல்லாம் பேசுறத பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறீங்க, என்னிடத்திலே நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு பதவியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஒரு கண்ணியமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்போறேன், எனக்கு வந்து இந்த பிரசல் அட்வைசரா வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்றாரு. பிற்காலத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாவாவை ஏற்று அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூலாவுடைய சஹாபி கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுறாங்க. அவர் பேர் அந்த மன்னர் பேர் வந்து அர் ரையான் இப்னு ஹாலித். அவர் வந்து பின்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நட்பை வைத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, நீ வந்து எனக்கு உங்களுக்கு ஒரு கண்ணியமான பொறுப்பு தரப்போறேன், ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்தை தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஜ்அல் நீ அலா ஹஸாயினில் அர்லி, என்ன வந்து ஹசானாக்களுக்கு பொறுப்பாளியா என்ன நியமிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இஜ்அல் நீ அலா ஹஸாயினில் அர்லி, அதான் நிதி அமைச்சரா, என்ன வந்து பினான்ஸ் அளவுக்கு, அதாவது அல்லது இன்னைக்கு இருக்கிற மாதிரி உணவுத்துறை அமைச்சர் ஃபுட் மினிஸ்ட்ரிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹசானாவுக்கு பொறுப்பாளியா. அந்த காலத்துல ஹசானாங்கிறது வெறும் காசு பணம் செல்லும் தங்க மட்டுமல்ல, உணவும் ஹசானால தான் வைப்பாங்க. ஹசானா என்பது என்ன சொல்றது, கஜானாங்கிறோம்ல கஜானா, அது கஜானா இல்ல, ஆக்சுவலா அரபி வார்த்தை அது ஹசானா. அதான் ஹசாயின், அந்த பொக்கிஷங்களுடைய அதிபதியா, பொக்கிஷங்களுடைய பொறுப்பாளியா என்ன நியமிங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டா, இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் அதற்கு ஒரு பாதுகாவலனாகவும் இருப்பேன், அதே நேரத்தில் அதனுடைய முழு விவரங்களும் தெரிஞ்சவனா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்க நல்லா கவனிக்கணும், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்அலுல் இமாரத்தை, எந்த ஒரு பதவியையும் நீங்கள் கேட்டு பெறாதீர்கள். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எந்த ஒரு பதவியையும், லா தஸ்அலுல் இமாரத்தை, எந்த ஒரு பதவியையும் கேட்டு பெறாதீர்கள். ஃபயின் உஅதீதஹா பிகைரி மஸ்அலத்தின், உங்களுக்கு கேட்காமலேயே ஒரு பொறுப்பு வழங்கப்படுமேயானால், உஇன் தலைஹா, அதிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இன் உக்கில்தஹா அலை வயின் வதீதஹா பிகைர் வயின் வதீதஹா பிமஸ்அலதே, நீங்க கேட்டு கெஞ்சி ஒரு பதவியை பெறுவீர்களேனால் உக்கில்த அலைஹா, அதன் மீதே சாட்டப்பட்டு விடுவீர்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுட உதவி கிடைக்காது. ஒரு பதவி இருக்குது, அந்த பதவியில் என்ன நியமிங்க, என்ன அந்த பதவிக்கு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா போய் கேட்டு பதவி கிடைச்சா அதுல என்ன இருக்காது, அந்த பதவியினுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. அதை விட்டுட்டு நீங்க கேட்கவே இல்லை, விரும்பவே இல்லை, உங்களை எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்தி நீங்க தான் அந்த பொறுப்புல இருக்கணும் நியமிச்சாங்கண்டா, வைத்த அலைஹா, நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி செய்யப்படுவீர்கள் நபிசல்ல சொன்னாங்க. இன்னைக்கு சகோதரர்களே, நம்ம நாட்டில் அந்த தேர்வு முறை இருக்குதுல, மந்திரியையோ அமைச்சரையோ பிரதம அமைச்சரையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூலால ஹராமாக்கப்பட்ட முறை. என்ன முறை, தெரு தெருவா வீடு வீடா பிச்சை கேட்கிறான், ஐயா சாமி எனக்கு எம்எல்ஏ ஓட்டு போடியா, எனக்கு எம்பியா ஓட்டு போடியா, நான் மந்திரியானா அப்படி பண்ணுவியா இப்படி பண்ணுவியா, அது நரேந்திர மோடில இருந்து சாதாரண கவுன்சிலர் வரைக்கும் அத்தனை பேர் பிச்சை கேட்கிறான். என்ன பிச்சை கேட்கறான், ஓட்டு பிச்சை. அது இன்னைக்கு நம்ம இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பெரிய பெரிய அளவு பிச்சை எடுத்தவர் யாருன்னு பெருமை யாருக்கு சேரும், நம்ம மோடிக்கு தான் சேரும். ஏன்னா அவ்வளவு பிரச்சாரம் பண்ணிருக்காராம், அவ்வளவு பிரயாணம் பண்ணிருக்காங்க, ஊர் ஊரா போய் ஊர் ஊரா போய் ஊர் ஊரா போய் எந்த பிரதமர் வேட்பாளரும் செய்யாத அளவுக்கு அதிகமான நாட்கள் அவ்வளவு அதிகமான தூரங்கள் பிரயாணம் பண்ணிருக்கிறாரு, பிளைட்லயே சுத்தினார் எல்லா ஊருக்கும். அதே மாதிரி 3D அனிமேஷன் வச்சு அவர் பேசுற மாதிரி பேச வச்சாரு, அதே மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாரு, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாத்துக்கும் ஆளை நியமிச்சு எல்லாத்தையும் பிச்சை கட்டாரு, என்ன தேர்ந்தெடுங்க என்ன தேர்ந்தெடுங்க என்ன தேர்ந்தெடுங்க. பிறகு அல்லாவுடைய உதவி எப்படி இருக்கும், ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதில் நாட்டு நிர்வாகத்தை நடத்துவதில் அல்லாவுடைய உதவி எப்படி இருக்கும். அப்ப எங்கெங்கெல்லாம் ஜனநாயக முறையில பிச்சை கேட்டு பிச்சை எடுத்து என்ன தேர்ந்தெடுங்க என்ன தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்கிறானோ, எனக்கு இந்த பதவியை தாங்க, எனக்கு பிரதமர் பதவியை தாங்க, எனக்கு மந்திரி பதவியை தாங்க, எனக்கு எம்எல்ஏ பதவி தாங்க, எனக்கு எம்பி பதவி தாங்கன்னு பிச்சை எடுக்கிறானோ அல்லாட உதவி கிடைக்காது. எங்கே ஒருவன் விரும்பாமல் அவனிடத்தில் பொறுப்பை திணிக்கப்படுகின்றதோ அவனுக்கு ரசூலுல்லாஹி வைந்தாலேஹா, அதன் மீது அல்லாவுடைய உதவி கிடைக்கும். நாங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நம்முடைய நாட்டு சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, பைத்தியகரத்தனமான சட்டங்கள், பைத்தியகரத்தனமான சட்டங்கள். சாராய கடையை திறந்து வச்சுப்பான், அந்த சாராயத்தை தடை செய்வதற்கோ அந்த மதுவை ஹராமாக்குவதற்கோ எந்த உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் திராணி கிடையாது. ஆனா குடிச்சிட்டு ஓட்டினா அவனை புடிங்குவான், குடிச்சிட்டு ஓட்டினா அவனை புடி. ஏன் சாராய கடையை திறந்து வச்சிருக்கிற, சாராயத்தை தடை செய்ய, மதுக்கடையில மூடு, அரசாங்கத்தை உத்தரவிட, ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஒரு ஹைகோர்ட் அரசாங்கத்தை உத்தரவிட்டோம், சாராய கடையெல்லாம் மூடு, சாராய நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு திராணி இல்ல. குடிச்சிட்டு வந்தானா அவனை குடிப்பாங்களாம், ஒட்டி ஒட்டா குடிப்பாங்களாம். பின்ன அவன் சாராய கடையில போய் குடிக்கிறான், பைக்ல போய் சாராய கடையில குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு பைக்கை சாராய கடையில விட்டு நடந்தா வருவான், இல்ல சாராய கடையில போய் குடிக்க போகும்போது பைக்கை வீட்டுல விட்டு நடந்து போய் குடிச்சிட்டு வருவான், சாராய கடையில போய் பைக்லயே கார்லயே குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், குடிச்சு திரும்பி வரும்போது எப்படி வருவான், அவன் பைக்கை ஓட்டிட்டு தான் வரணும். ஒவ்வொரு சாராய கடையில ஆள் நியமிக்கணும், குடிச்சிட்டு பைக்ல வர்றவனுக்கு வந்து அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டு வரணும் சாராய கடை சார்பா. இது பைத்தியகரத்தனமான சட்டம் இல்லையா? அது சாராய கடையை மூடுறதுக்கோ சாராயத்தை ஒழிக்கிறதுக்கோ மதுவை ஒழிக்கிறதுக்கோ இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு திராணி இல்ல, இங்குள்ள நீதிமன்றங்களுக்கு திராணி இல்ல. அப்பாவி மக்களை உயிரை போட்டு வாங்குறான், ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடுண்டு. அது சின்ன பிள்ளையா இருந்தா சின்ன பிள்ளைக்கு ஹெல்மெட் போடணுமா, பொம்பளையா இருந்தா பொம்பளையும் ஹெல்மெட் போடணுமா, பின்னாடி பாவம் ஒரு வயசான கிழவியை விட்டுப்போம் அந்த கிழவிக்கு ஹெல்மெட் மாட்டி கூட்டு போனோம், என்ன பைத்தியகாரத்தனை இது? இந்த ஹெல்மெட்ல காட்டுற வேகத்தை இந்த அரசாங்கமோ இந்த ஆட்சியாளர்களோ இந்த நீதிமன்றங்களோ ஏன் சாராயத்தில் காட்டுறது இல்ல? இதுதான் அல்லாவுடைய உதவி இல்லைங்கிறது. அல்லாவுடைய உதவி இருக்காது இவர்களுக்கு. இந்த ஜனநாயக முறைப்படி என்னைக்கு வரையும் ஆட்சி நடத்துவாங்களோ, ஓட்டு பிச்சை கேட்டு என்ன தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுக்க பிச்சை கேட்பாங்களோ, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கைப்படி இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய உதவியோடு ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் நியாயமான ஆட்சி நடத்துவார்கள், மக்களுக்கு தக தேவையான ஆட்சி நடத்துவார்கள், அதுதான் உண்மையான மக்களாட்சியா இருக்கும். அதை விட்டுப்பட்டு இந்த மாதிரி முறையிலே இந்த மாதிரி ஜனநாயக அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்குறுதிக்கு எதிராக என்ன தேர்ந்தெடுங்க என்ன தேர்ந்தெடுங்க ஓட்டு பிச்சை கேட்டு ஒருத்தன் ஜெண்டாண்டா ஜெயிச்சாண்டா, அவனுக்கு நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. அவன் தன் பதவியை காப்பாத்திக்கிறதுலே காலம் பூரா அவன் ஓடி போயிடும். எந்த நேரத்தில் நம்மளை கௌத்துவான் தெரியாது, எந்த நேரத்தில் காலம் வருவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் நம்மளை சாவடிப்பான்னு தெரியாது. தினம் தினம் தினம் தினம் செத்து செத்து பிழைச்சிட்டு இருக்கணும். அவனுக்கு அதான் ரசூல் உக்கில்த அலைஹா, அந்த பதவியின் மீது நீ சாட்டப்பட்டு விடுவாய், அதோட படுத்து மாறடிப்ப, உனக்கு அல்லாட உதவி கிடைக்காது. அலமதுல்லா அல்லா ஒரு பதவி கொடுத்தான், மக்களுக்கு நல்லது செஞ்சோம், திருப்தியா இருக்கிறோம், இருக்காது உனக்கு. காலம் பூரா அந்த பதவியை காப்பதிலும் அந்த பதவிக்காண்டி மாறடிப்பதிலும் பதவிக்காண்டி போராடுவதிலும் உன் காலம் பூரா அதிலே வீணாக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் நீ அதோட படுத்து மாறடிப்ப ரசூலா சொல்றாங்க. ஹயர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு இவ்வளவு அழகான ஒரு அரசியல் வழிகாட்டுதல் உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் பார்க்க முடியாதுங்க. எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலையும் பார்க்க முடியாது இவ்வளவு அற்புதமான அரசியல் வழிகாட்டுதல். ஹயர் இப்படி வந்து ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்பை கேட்டு பெறக்கூடாது, என்ன இந்த பதவிக்கு என்னை தேர்ந்தெடுங்க, இந்த பதவி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சரிக்கை இருக்க, நீ நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல நம்ம கேட்காட்டா கண்டவன் வந்து உட்காந்துவோம், அதுல உட்காந்துருப்போம், இவருக்கு கிடைக்காட்டா இவரு கேட்டு வாங்கணுமா, என்ன வந்து இந்த மந்திரி பதவி எனக்கு தா அப்படி கேட்டு வாங்கணுமா, அப்படி கேட்காட்டா கண்டவன் அதுல இருந்து உட்காந்துருவான், மந்திரி பதவியில இருந்து உட்காந்துருவான், அதனால நான் கேட்டு வாங்குறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை மீறினாலும் பரவாயில்ல, நான் எனக்கு பதவி தேவை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதவியை கேட்க கூடாது என்று சொல்லியிருக்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, என்ன கேட்கறாங்க, பதவியை கேட்கிறாங்க. இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்லி இன்னி ஹஃபீதுன் அலீம், என்ன வந்து அந்த என்ன சொல் ஹசானா என்ன சொல்றது நிதி நிதித்துறைக்கு என்னை நீங்கள் பொறுப்பாளியா நியமியுங்க, ஏனென்றால் நான் அந்த நிதித்துறையை சரியான முறையில் பராமரிப்பவனாக இருப்பேன், அதை பற்றிய முழு விவரங்களை தெரிந்தவனாக இருக்கின்றேன், ஆகவே என்ன அதுக்கு நியமிங்க அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் நியமிச்சிட்டாரு. இப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க, சோல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கிறது எல்லாம் மற்ற நபிமார்களுக்கு ஒத்து போகணும் அவசியம் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துக்கு சொன்ன வார்த்தை உபதேசம், அந்த உபதேசம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொருந்துமா, அவங்க மார்க்கத்தில் அப்படி இல்லாம இருந்திருக்கலாம், அவங்க மார்க்கத்தில் வந்து அப்படிலாம் பதிலாம் கேட்க கூடாது அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா சில பேர் இன்னைக்கு ஜனநாயக பிச்சைக்காரர்கள் நம்ம தாடி தொப்பி வச்சு சில பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க, ஜனநாயக ஓட்டு பிச்சைக்காரர் இருக்காங்களா, அதுல அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமே மன்னர் தப்பி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, எனக்கு என்ன மந்திரியாக்கு நிதித்துறைக்கு மந்திரியாக கேட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது நாங்க ஏன் வக்ஃப் போர்டு தலைவர் பதவி கேட்க கூடாது, எங்களை வக்ஃப் போர்டு தலைவராக்குங்க, எங்களை வந்து மந்திரி பதவிக்கு நம்ம அமைச்சராக்குங்க, ஏன் கேட்க கூடாது, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமே கேட்டிருக்காங்களே, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்கடா, அவருடைய தந்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையோ அல்ல யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி இருக்கிற அல்லாவோ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவிடவில்லை, என்னென்று பதவியை கேட்டு பெறாதீர்கள் அப்படின்னு உத்தரவு பெறல, ஆனா நம்முடைய தலைவராக இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க, லா தஸ்அலுல் இமாரா, பதவியை கேட்டு பெறாதீர்கள், ஆதாரப்பூர்வமான புகாரி முஸ்லீம் எல்லாத்திலும் வரக்கூடாது, ஹதீஸ் பதவியை கேட்டு பெறாதீர்கள், கேட்காமல் ஒரு பொறுப்பு உனக்கு வறுமையானால் அலைகா நீ அந்த பதவி அல்லாவுடைய உதவியோடு இருப்பாய், நீ கேட்டு பிச்சை கேட்டு அந்த பதவியை பெறுவாரேனால் உக்கில் தலைகா அதன் மீது சாட்டப்படுவாய் அப்படின்னு நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த மாதிரி உத்தரவிடல, அல்லது அவங்க தந்தை அந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, அதனால யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டது பதவி வேதியில கேட்கல. அவங்க என்ன யோசிச்சாங்கடா, அந்த மன்னர் கண்ட கனவுபடி அடுத்த 7 வருஷம் நல்ல பசுமையா இருக்க போது, அதுக்கு அடுத்த 7 வருஷம் கடுமையான நிதி நெருக்கடி வரப்போகுது, கடுமையான பஞ்சம் வரப்போகுது, சோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ற இல்லை அல்லாஹ் கொடுத்திருந்தா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதனால அவங்க சொன்னாங்க இன்னி ஹஃபீத், நான் ரொம்ப பாதுகாப்பா இருப்பேன் அந்த விஷயத்துல, அலீம் அதனுடைய விவரங்களை தெரிந்தவனாகவும் இருக்கின்றேன், நான் வந்து நிதி ஹசானாவுடைய பொக்கிஷத்துடைய நிதித்துறையினுடைய கருவூலத்தினுடைய முழு பொறுப்பையும் பாதுகாக்கும் திறமையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதை பத்தி முழு விவரங்களை அறிந்த திறமையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், அதனால யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆச்சாங்கடா, அடுத்த அடுத்த அடுத்த அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களுக்கு நாம வந்து இந்த ஹசானாவுடைய பொறுப்பு கருவூலத்துடைய பொறுப்பா இருந்திருந்தோம்டா, கண்டிப்பா இதை நம்ம முழுங்க மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அந்த திறமையை வச்சு மன்னர்கிட்ட கேட்டாங்க, மன்னரும் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அல்லாஹ் சொல்றான் வக்கதாலிக்க மக்கள் நாள் யூசுஃப் இல்லறது, இப்படித்தான் யூசுஃபுக்கு நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம், எப்படி மன்னருடைய வீட்டில் அல்லாஹ் பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ அது பின்னாடி பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால ஜெயிலுக்கு போனாங்க. இப்ப மறுபடியும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஆட்சி அதிகாரத்திலேயே மன்னருக்கு நெருக்கமான ஒரு அந்தஸ்தை ஒரு பதவியை அல்லாஹ் கொடுத்தான். எதுக்காண்டி சொன்னா, அவரு அந்த பதவியை வைத்து அவர் நினைத்த இடத்துல ஊர் சுற்றி வரட்டும், நல்லா நினைச்ச இடத்துக்கு போட்டோம், நினைச்சது செய்யட்டும், இன்னும் நிறைய தாவாக்கள் செய்யட்டும், வெளியூர்லாம் நிறைய செய்ய வேண்டியது, நிறைய பிரயோஜனம் இருக்குதுல, மந்திரியா அதனால ஊர் சுத்தலாம்ல, சுத்தலாம சுத்த முடியாதா, முடியாதுன்னு மோடி கேளுங்க எப்படி சுத்துறதுன்னு சொல்லி கொடுப்பாரு, எப்படி சுத்துறதுன்னு சொல்லி, ஏன்னா இன்னைக்கு மந்திரி ஆயிட்டா நல்ல ஊர் சுத்தலாம், பிரதமர் ஆனா அதுவும் நாடு நாடா சுத்தலாம், எத்தனை நாடு நாடா சுத்தலாம், ஒரு முன்னாள் இருந்த பிரதமர் 5 வருஷத்துல வெளிநாட்டுக்கு பயன்படுத்தின பணத்தை இவர் 5 மாசத்துல பயன்படுத்தினாரு, அந்த அளவுக்கு வெளிநாடு சுத்திட்டு இருக்கிறாரு, அவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம். என்ன முன்னாடி இந்த பிரதமர் கொண்டாடி சுத்தினாங்க, இவர் பாவம் பிரம்மச்சாரி இல்லையா, தனியா சுத்திட்டு இருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி அதான் அல்லாஹ் சொல்றான், இத்த பவோ மினு ஹைசியஷா, அவர் மந்திரியா இருந்தார்னா என்ன பண்ணலாம், விருப்பப்பட்ட இடத்துக்கலாம் போலாம் வரலாம். நுசீபு பி ரஹ்மத்தி நாம் அன்னஷா, நாம் நாடிய மக்களுக்கு நம்முடைய அருளை கொடுக்கின்றோம். ஒலா நுதியு அஜ்ரல் முஹ்சினீன், நல்ல மக்களுடைய நற்கூலியை நாம் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். சொல்லிட்டு உல அஜ்ருல் ஆஹிரத்தி ஹைரல் இல்லதீன் ஆமனு ஒக்கானு எத்தப்போன், ஆனா உலகத்துல நல்ல மக்களுக்கு நல்ல கூலி கொடுப்போம், ஆனா எல்லாத்துக்கும் மேல உல அஜ்ருல் ஆஹிரத்தி, ஆஹிரத்துல அல்லாஹ் தர கூலி இருக்கு பாருங்க. இங்க உலகம் நல்லவனா இருக்கிறாரு, ஒருத்தர் நல்ல மனுஷனா இருக்கிறாரு, நல்ல மனுஷனா அல்லாஹ் நல்ல அந்தஸ்து கொடுத்தறான், நல்ல பதவியை கொடுக்கறான் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி பெரிய பதவி அல்ல, கூலி அல்ல, உங்களுக்கு ஆகரத்தில் கிடைக்க போகிறது அந்த கூலிதான். இல்லதீன ஆமனு ஒக்கானு எத்தப்போ, ஈமான் கொண்டு தக்வாவோடு இருக்கிறார்களே அவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தரும் கூலிதான் உன்னதமான கூலியாகும். ஹைர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மந்திரி பதவி எடுத்துட்டாங்க, ஏத்துக்கிட்ட உடனே ஊர்ல அவங்க சொன்னபடியே சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வருது, பஞ்சம் வருது. பசுமை நீங்கி வளமை செழுமை நீங்கி பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே மன்னர் அறிவிச்சாரு, எல்லாருக்கும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் அரசாங்க சார்பா உங்களுக்கு ரேஷன் கொடுக்கப்படும், உங்களுடைய பஞ்ச காலத்துல ரேஷன் கொடுக்கறோம். ஏன்னா இவங்க தான் ஈஸ்வரத்துல தான் முன்னாடி பக்கா மெயின்டைன் பண்ணி அவங்க கனவை தெரிஞ்சு வச்சிருந்ததுனால இந்த மாதிரிலாம் ஆகுதுனால பக்கா மெயின்டைன் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க, பஞ்ச காலத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி சேமிச்சு வச்சிருக்காங்க. அப்ப மன்னர் சொல்லிட்டாரு, இப்ப பஞ்சகாலம் வந்துருச்சு, இந்த பஞ்சகாலத்துல வந்து உங்களுக்கு எல்லாரும் ரேஷன் கொடுக்கறோம், வந்து அரசவையில் வந்து ரேஷன் வாங்கிட்டு போங்க, அவங்களுக்கு தேவையான அரிசி அந்த உணவுப் பொருளை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சகோதரர்கள் வர்றாங்க. எங்க எங்க வர்றாங்க, மன்னருடைய அரசவைக்கு வர்றாங்க. இப்ப தஹலு அலைஹி, அங்க ஹசானாக்கு யார் பொறுப்பா இருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நேர யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து போறாங்க, போன உடனே ஃபஅரஃபஹும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, வந்திருக்கோம் யாரு, நம்ம இல்லைங்க, நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருக்காங்க பாத்துட்டாங்க. ஆனா ஒஹும் லஹும் முன்கிறோம், அவங்களுக்கு தெரியல, இப்படி அவங்க கனவு நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்கல்ல, அவர் எங்கேயோ ஒரு பால் மருந்து தள்ளி விட்டோம், எங்கேயாவது ஓனாய் அடிச்சு தின்னு இருக்கும், எங்கேயா போய் நினைச்சிருப்பாங்க, இப்படி மந்திரியா வந்து உட்கார தெரியுமா அவங்களுக்கு. ஒஹும் லஹும் முன்கிறோம், அவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒலம்மா ஜஹாஸஹும் பிஜஹாஸிஹிம், அவங்களும் வந்து அந்த அமைச்சர்கிட்ட கேட்கற, அமைச்சரே எங்களுக்கு ரேஷன் தாங்கன்ற உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்க எல்லாம் பொட்டலம் கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, கால யோ தூணி பி அகில் லக்குமின் அபிக்கும், உங்களுடைய தந்தையின் மூலமா உங்களுக்கு வந்து சகோதரத்தில் உண்டு இல்ல, யார கேட்கறாங்க, புனியாமின, தன்னுடைய தம்பி புனியாமின் இருக்காங்களா அவங்களுக்கு கேட்கறாங்க, உங்களுக்கு சகோதரத்தில் உண்டு இல்ல, உங்க அத்தா மூலமா, அத்தா மூலமா அம்மா வேற, அம்மா வேற அத்தா ஒண்ணு சொல்ல புரியுதுங்களா, யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவங்க, நான் அம்மா வேற ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவங்க ரெண்டு பேர் தான் ராஹிலுக்கு பிறந்தவங்க, யார் ரெண்டு பேரு, புனியாமின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் ராஹிலுக்கு பிறந்தவங்க, மத்தவங்களாம் லியாங்கிற பெண்ணுக்கு பிறந்தவங்க, இன்னொரு அடிப பெண்ணுக்கு பிறந்தவங்க, மத்தவங்களாம் இவங்க ரெண்டு பேரும் தான் ராஹிலுங்கிற அம்மாவுக்கு பிறந்தவங்க. அப்ப சொல்றாங்க, உங்களுடைய தந்தையின் மூலமா உங்களுக்கு ஒரு சகோதரர் உண்டு, அவரை நீங்க கூட்டுவாங்களே அப்படின்றாங்க. அலா தரவுன அண்ணி அவுஃபில் கையில வானா ஹைருல் முன்சிலின், உங்களுக்கு நல்ல தேவையான அளவுக்கு நல்ல பறக்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரேஷன் பொருளை, உங்களை நல்ல கண்ணியமா நடத்தினவங்கள, அதனால நீங்க அடுத்த முறை வரும்போது யாரை கூட்டு வரணும், உங்களுடைய சகோதரரை நீங்க அழைச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அடுத்த முறை அவரை அழைத்து வரவில்லை என்றால், உங்களுடைய சகோதரரை அழைத்து வரவில்லை என்றால், பலா கையில் இழக்கும் இந்தி ஒலா தக்கலபோன், என் கிட்டையும் வர முடியாது, உங்களுக்கு ரேஷன் கிடைக்காது பாத்துக்க சொல்ற மந்திரியில சொல்றாரு, அவர் உரிமை உண்டு இல்லை தேவையான அளவுக்கு விருப்பப்பட்டாலும் எவ்வளவு கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி என்ன சொல்றாங்க, நீங்க என்கிட்ட கிட்டையும் வர முடியாது, உங்களுக்கு பொருளும் கிடைக்காது, நீங்க வரும்போது யாரை கூட்டு வரணும், அடுத்த முறை வரும்போது உங்க தம்பியை கூட்டு வரணும் அப்படின்னாங்க. உடனே காலு அவர் சொன்னார்கள், தம்பியை கூட்டு வரணுமா, அத்தா விடுவார் என்னன்னு தெரியலையே, தம்பியை கூட்டு வராட்டா இவருக்கு ரேஷன் தரமாட்டேங்கிறாரு, அங்கே அத்தா பாவம் பாவம் கண்ணு பழுதடைஞ்சு கூணு உளுந்து வயசான போய் கிடக்கிறாரு, யூசுப் போன காலத்துல இருந்து ஏங்கி கிடக்கிறாரு, விடுவாரு, சரி பார்ப்போம். சார் நுராவிது அனு அபாஹு பொயின்னால ஃபாயிலோன், அவருடைய தந்தைகிட்ட கேட்டு பாக்குறாங்க, அவர் தந்தை இருக்கிறாரு கேட்டு பாக்குறோம், அவரு விட்டா கூட்டு வர்றாங்க அப்படின்றாங்க. ஒரு நோக்கம் யார பாக்கணும், தன் தம்பியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அத்தாவை பார்க்கணுங்கிறது ஆசை. ஆனா வெளிப்படையே இப்ப சொல்ல விரும்பல அவங்க. அதனால எப்படியாவது ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி தம்பியை வர வைப்போம். இவன் பாட நேரம் அத்தாட்ட போய் கேட்க, அத்தா விட மாட்டேன்னு சொன்னா, விட மாட்டீங்களா, சரி போங்க, அப்ப எங்களுக்கும் ரேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு வீட்டுல இருந்துடக்கூடாதுல. அதனால யூஸ் வயசுல என்ன பண்ணாங்கடா, காலில் சித்தியானிகி தங்கள் வேலைக்காரங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இஜாலு பிதாத்தகும் ஃபிதிஹாலிஹிம், அவங்க ரேஷன் கொடுப்பதற்காண்டி காசு கொடுத்தாங்கல்ல, காசு கொடுத்தா ரேஷன் வாங்கிட்டு போறாங்க, காசு கொடுத்தாங்க இல்லையா, அந்த காசை அவங்களுக்கு தெரியாம அந்த அரிசிக்குள்ளேயே வச்சிருங்க, அவங்களுடைய அந்த பொருளுக்குள்ளேயே, ரேஷன் பொருளுக்குள்ளேயே அந்த காசை வச்சிருங்க. ஏன்னா லல்லகும் யாரி பூனகா இதன் கலபிலாகலியும், அவங்க வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் அதை பார்த்து அதை காசு கண்டுபிடிச்ச உடனே லல்லகம் எரிஞ்சோம், ஒரு கால அந்த காசை கொடுக்கறதுக்காக வேண்டியாவது அவன் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது, காசை கொடுக்கறதுக்காண்டியாவது அவன் திரும்ப வரலாம். அதனால அவங்க கொடுத்த காசை அவங்க சாமானோட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னாங்க. பலம்மா ரஜாவிலாபிஹிம், ஏன்னா இவங்க இருக்கிறது மிஸ்ர்ல, மிஸ்ர்ங்கிறது எதுங்க, ஈஜிப்து, இவங்க இருந்து மிஸ்ர்ல, ஆனா அவங்க இருக்கிறது அது கனா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில, கனா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில், அது கிட்டத்தட்ட பலஸ்தீன் பக்கத்துல கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. அப்ப பலம்மா ரஜாவிலா அஹலிஹிம் இலா அபிஹிம், அவங்க திரும்பி தங்களுடைய தந்தைகிட்ட போறாங்க, யார் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணன் தம்பிங்க, திரும்பி தந்தைகிட்ட போறாங்க. காலு சொன்னார்கள், யா அபானா, எங்கள் தந்தையே, முனியா மின்னல் கைலு, எங்களுக்கு ரேஷன் பிளாக் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு இனிமே ரேஷன் கிடைக்காது. அரிசில் மானா அஹானா, எங்களுடைய சகோதரி எங்களோட சேர்ந்து அனுப்புங்க அடுத்த முறை, யார புனியாமின எங்களோட அனுப்புங்க, நக்தல், அப்பதான் எங்களுக்கு வந்து ரேஷன் கிடைக்கும். இன்னால் அஹுல ஹாஃபிதோன், நாங்க அவரை பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டி வர்றோம், இவனே முந்திக்கிறான், நாங்க பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டி வர்றோம் அப்படிங்கிறாங்க. கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹல் ஆமனுக்கும் அலைஹி, இதுக்கு பிறகு உங்களை நம்புவா பண்ணு, இதுக்கு பிறகு உங்களை நம்ப இல்லா கமா ஆமன் மலாஹி, இவருடைய அண்ணனுக்கு நம்பணும், அது மாதிரி உங்களை நம்புவா, இவர பாவிகளா, அவர் நம்பிதானே கொடுத்தேன், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட அனுப்புனேன், அநியாயமா என்னவோ பண்ணிட்டு வந்து தொலைச்சிட்டீங்க, ஓனாய் கடிச்சு போய் சொல்லிட்டீங்க, இப்ப தம்பிய மாதிரி கேக்குறீங்களா, இதுக்கப்புறம் நான் உங்களை நம்புவா, இதுக்கு முன்னாடி மின் கபல், இதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் விஷயத்துல உங்களை நம்புறது போதாதா. ஃபல்லாஹு கைரன் ஹாஃபிலா வஹுவா அர்ஹமர் ராஹிமீன், அவன்தான் மிகப்பெரிய பாதுகாவலன், அவனே அருளாளனாக இருக்கின்றான், அதனால நான் வந்து அவனை உங்களை நம்பி அனுப்ப தயாரா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, இவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அத்தா அனுப்ப மாட்டாரு அப்படின்னு தெரியும், அதான் சொன்னாங்க, இன்னா முனியா யா அபான முனியாமின் கையில், எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, ரேஷன் இதோட முடிஞ்சு போச்சு, இனிமே ரேஷன் எல்லாம் கிடைக்காது அப்படின்னாங்கல்ல, ஏன்னா தெரியும் அத்தா அனுப்ப மாட்டாரு, மருத்துவரும் தெரியும். இந்த நிலையிலே பலம்மா ஃபதஹு மதா ஆகும், அவங்களுடைய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்த பொருள் பிரிக்கிறாங்க. வஜது பிதாஅதஹும் வருத்தத்திலேயும், அவங்களுடைய அவங்க கொடுத்த அந்த விலை பணமும் எதுல இருந்துச்சு, அவர்கள் பக்கமே திருப்பப்பட்டிருப்பதை பார்த்தாங்க. பார்த்து காலு சொன்னாங்க, யா அபானா, எங்க தந்தையே, மா நபகி பாத்தீங்களா, இது நாங்க விரும்பவே இல்லை, இந்த பொருள் எங்களுக்கு வரணும்னு சொல்லி, எங்க பணம் எங்களுக்கே திரும்ப விரும்பல, ஹாதி, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, விதாத்துனா ருத்தத்திலா, நாம கொடுத்த விலையும் நமக்கே திரும்ப வந்திருக்குது, ஒன் அமீரு அஹ்லனா ஒன் அஹ்வலு அஹானா, பாருங்க நாங்க எவ்வளவு, நாங்க ரேஷன் பொருளையும் வாங்கிக்கிட்டு எங்களுடைய பொருளையும் எங்களுடைய பணமும், நாங்க கொடுத்த பணமும் எங்களுக்கு திரும்ப வந்துருக்கு, பாருங்க இந்த மாதிரி நாங்க தம்பியை பத்திரமா கூட்டு போயிட்டு வருவோம், பாருங்க நாங்க எங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்காங்க, பாருங்க நாங்க இவ்வளவு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்தது மட்டுமல்ல, எங்களுடைய பொருளையும் எங்களுக்கு கொடுத்து, எங்களுடைய பணத்தையும் எங்களுக்கு கொடுத்து திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க, அந்த மாதிரி நாங்க தம்பியை கூட்டு போனோம்னா இன்னும் நிறைய தருவாங்க நமக்கு, இது ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு அளவே கிடையாது, நிறைய தருவாங்க, தரிசனம் அனுப்புங்க அப்படின்றாங்க. ஒன் அமீர் அஹ்லனா ஒன் அஹ்வலு அஹானா, ஒன் அஸ்தாது கையில பயிரின், ஒரு ஒட்டகம் நிறைய நம்ம அள்ளிட்டு வரலாம், தாலிக்க கையிலுடைய சீர், இது வந்து ரொம்ப கம்மி, இப்ப நம்ம கொண்டு வந்து ரொம்ப கம்மி, ஒரு ஒட்டகம் நிறைய பொருள் அள்ளிட்டு வரலாம், அங்க உள்ள ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கா, ரொம்ப தங்கமான மனுஷன், எங்களை ரொம்ப கண்ணியமா நடத்துறாரு, அதனால நீங்க தம்பி அனுப்பி விட்டீங்க, அவர் ஏதோ தம்பியை பார்க்க ஆசைப்படுறாரு, தம்பி அனுப்பி விட்டீங்கன்னா இன்னும் நிறைய கொண்டு வரலாம்ல அப்படிங்கிறார். கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லன் ஒரு சிலகம் ஆக்கும், நான் உங்களோட அனுப்ப மாட்டேன்பா, நீங்க அல்லா மேல எனக்கு சத்தியம் செய்து தரும் வரை உங்களுக்கு உங்களோட அவர் அனுப்ப மாட்டேன், நீ அல்லாவோட அல்லா மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, என்னண்டு பிஹி, இவரை பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வருவோம் அப்படின்னு அல்லா மேல சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு அனுப்புவோம், அவங்க சத்தியம் கொடுக்குறாங்க. அவர்கள் சத்தியம் செய்து கொடுத்த பொழுது கால சொன்னார்கள், அல்லாஹு அலாமான கூலு வக்கீல், நீங்கள் சொல்வதற்கு அல்லாவே பொறுப்பாளியாக இருக்கின்றான், நீங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்திற்கு அல்லாவே பொறுப்பாளியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கிளம்புறாங்க. யார கூப்பிட்டுக்கிட்டு, புனியானையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. எங்க மிஸ் இருக்கு, கால அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா புனிய என் மக்களே, லா தத்குலு மின் பாபின் வாஹிதின், ஊருக்குள்ள போகும்பொழுது நீங்க 11 பேரும் மொத்தமா அப்படி ஊருக்குள்ள போகாதீங்க, மொத்தமா ஊருக்குள்ள போகாதீங்க. வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா, ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க அப்படின்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, வமா உகனிய அன்கு மினல்லாஹி மின் ஷைன், நான் சில காரணங்களால சொல்றேன், ஆனா அல்லாஹ் தான் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் எல்லா தீங்குகளையும் பாதுகாக்க முடியும். நான் சொல்ற இந்த ஐடியாவினாலாம் உங்களோட தீங்க பாதுகாத்த முடியாது, என்னுடைய திருப்திக்காண்டி சொல்றேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 11 பேர் சேர்ந்து ஒரே வாசலுக்குள்ள போறே ஒன்னா போகாதீங்க, ஊருக்குள்ள நுழையும் பொழுது தனித்தனியே ரெண்டு ரெண்டு பேரா அபுவாபின் முத்தஃபர்ரிகா பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அவங்க பார்த்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 11 பிள்ளைகளுமே ஆண் பிள்ளைகள், 11 பேருமே ஆண் பிள்ளைகள். அது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தினுடைய மொத்த அழகினுடைய பாதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா, அப்ப இவங்களுக்கு அழகா தானே இருப்பாங்க, இவங்க அண்ணன் அழகா தானே இருப்பாங்க, அந்த ஜீன் இருக்கும்ல. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, இந்த 11 ஆண் பிள்ளைகளும் மொத்தமா போனா இது அடுத்தவருடைய கந்திஷ்டி பற்றும், அடுத்தவருடைய கந்திஷ்டி பற்றும், யாக்கூப் பார்ப்போம் எத்தனை பிள்ளைங்கப்பா அப்படி கந்திஷ்டி எந்திரிச்சு பற்ற போது, அதனால ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சு போங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க. கந்திஷ்டின் இருக்குதா, இன்னைக்கு கந்திஷ்டின் ஒண்ணு உண்டா, அது நம்பலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் ஐன ஹக்குன், நிச்சயமா கந்திஷ்டி என்பது உண்மை. நபிசுல்லாஹ் சொல்றாங்க கந்திஷ்டி என்பது உண்மை. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல்ல நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து நபியே நீங்க இந்த துவா ஓதுங்க அப்படின்னு சொல்லி தராங்க. அந்த துவா என்ன துவா, அதுக்கு என்ன பொருள், பிஸ்மில்லாஹி அர்கீக அன் குல்லி ஷையின் யூதி وعن شر كل نفس وعين حاسده بسم الله அர்கீக والله يشفي. என்ன அர்த்தம் அதுக்கு, பிஸ்மில்லாஹி அர்கீக, நான் உனக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஓதி ஊதுகிறேன், அன் குல்லி ஷையின் யூதி, உனக்கு தீங்களிக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும் விதத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதி ஊதுகின்றேன். எல்லா மனோ இச்சைகளினால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும், கெட்ட கண்களினால் பொறாமைக்கார கண்களினால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பதற்காக பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக், உனக்கு ஓதி ஊதுகின்றேன், அல்லாஹ் உனக்கு ஷிஃபா கொடுப்பானாக அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துவாவை நம்ம நோய்வாய்ப்படும் போது ஓதி நமக்கு நாமே ஊதிக்கிட்டோம்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயிலிருந்து பாதுகாப்பான், நோய்வாய்ப்படும் பொழுது இந்த துவா ஓதி ஊதுகண்டாங்க. அதே மாதிரி குல் அல்லாஹ் அஹத், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் நாஸ், அந்த சூராக்கள் ஏன் குல் அவுது பிரபில் ஃபலக்கல் அல்லாஹ் சொன்னா, முடிச்சுகளில் ஓதி ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாத்து தருகிறேன், மின் ஷர்ரி ஹாஸிதத்தின், அதாவது பொறாமைக்கார கண்களில் தீங்கி விட்டு பாதுகாத்து தருகின்றேன். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கந்திஷ்டி என்பது இருக்குது, அந்த கந்திஷ்டிக்கு இந்த துவாக்களை ஓதுங்க. என்ன துவா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் நாஸ், ஓதி ஊதுங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி ஷையின் யூதி கன் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் வ அய்னின் ஹாஸிதத்தின், பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக்ங்கிற துவா ஓதி ஊதுங்க. அதே மாதிரி ஆயத்துல் குர்சி ஓதி ஊதுங்க, இதெல்லாம் உங்களுடைய கந்திஷ்டியில் பாதுகாக்கும் அப்படிங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ கண்டிஷ்டி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி, அதாவது பொறாமைக்கார கண்ணு, பொறாமைக்கார கண்ணு. உதாரணமா ஒருத்தர் நல்ல நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றீங்க, பார்த்தோன்னே ஆஹ் மாஷா அல்லாஹ் அருமையா இருக்குப்பா அப்படின்னா, அது துஷ்டி போட்டியா அப்படின்னு பயப்படாதீங்க. ஒருத்தர் மாஷா அல்லான்னு சொல்லி உங்களை புகழ்ந்தாருனா, நல்லா அழகா இருக்கு மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் அப்படின்னாருன்னா, இது கண்டிஷ்டி அல்ல, ட்ரெஸ் அவனையும் பாருங்க எப்படி இருக்கிறோம், நம்மளும் தான் ட்ரெஸ் தான் வாங்கி பாருங்க, ஒரே நமக்கு செட் ஆக மாட்டது, இந்த மூதம் எதை வாங்கிட்டு இருந்தாலும் சூப்பரா இருக்கிறான், இதுதான் கண்டிஷ்டி. பொறாமப்பட்டு எரிச்சப்படுற பாருங்க, இதுதான் கந்திஷ்டி. அப்போ நபி ஸல்லல்லாஹு, இதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்ததுதான் மருந்து தவிர, இந்த மிளகு சுத்தி போடுறோங்கிற பேர்ல மிளகு சுத்துறது, பூசணிக்காய் சுத்துறது, தீப ஆராதனை காட்டுறது, இதெல்லாம் காஃபியருடைய கலாச்சாரம். இந்த மிளகு சுத்தி போடுறதுக்கோ அல்லது படிகாரம் சுத்தி போடுறதுக்கோ அல்லது தீப ஆராதனை காட்டுறதுக்கோ அல்லது பூசணிக்காய் சுத்தி ரோட்டில் போட்டு உடைக்கிறதுக்கோ இதெல்லாம் காஃபியருடைய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தது சுன்னத்தான இந்த துவாக்களை செய்யலாம். ஹேர், அதனால இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, அதனால தான் பாருங்க யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஒரே வாசல்ல மொத்தமா போகாதீங்கப்பா, உதுகுலு மின் உதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, பிரிஞ்சு தனித்தனியா போங்க. ஏன் தெரியுமா, ஒமா உகனி அன்கு மினல்லாஹி மின் ஷை, அதான் சொல்றாங்க, நீங்க அப்படி தனித்தனா பிரிஞ்சு போயிட்டா மட்டும் உங்களுக்கு எந்த தீங்கு நடக்காது அப்படிலாம் சொல்ல வரல, உங்களை தீங்குல இருந்து யாரதான் பாதுகாக்கணும், அல்லாஹ் மட்டும் தான் பாதுகாக்க முடியும். ஒலா உகனி அன்கு மினல்லாஹி மின் ஷை, அல்லாஹ்வை தவிர வேற எதுவும் உங்களை அல்லாஹ்வுடைய மற்ற தீங்குகளை விட்டு பாதுகாக்க முடியாது. இனில் ஹுக்கும் இல்லா இல்லா, அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் ஆற்றலும் அல்லாவுக்கு மட்டுமே இருக்கிறது. அழகி தவக்கல் தூ அழகி பள்ளி தவக்கலில் முத்தவக்கிலோன், அவன் மீது தான் நானும் நம்பிக்கை வைக்கின்றேன், அவன் மீது தான் உண்மையான மூமின்களும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நல்ல புரிஞ்சுங்க, இந்த கந்திஷ்டி பயமா இருக்கட்டும் அல்லது இந்த சிகரு சூனியம் பயமா இருக்கட்டும், இந்த பயம் எல்லாம் யாருக்கு வரும் சொன்னா அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாதவங்க தான் வரும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை துஆக்களை ஓதி ஊதிட்டு போனோம்டா, பிரச்சனையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நம்ம வீட்டோடு கிளம்புறோம், வீட்டோடு கிளம்பும் போது ரசூல் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி தவக்கல் தலல்லா ஹவுலா கோத் இல்லா பில்லா ஓதுங்க, அல்லாஹுமே நீ ஆவுது பிக்க மின் அதில்ல உதல்ல அசில்ல உசல்ல அஜியல யுஜுல ஆலம, இந்த துவா ஓதுங்க. இந்த மாதிரி சுண்ணத்தான துவாக்களை ஓதி அர்த்தம் விளங்கி ஓதிட்டு நம்ம வீட்டோடு கிளம்புங்க, இன்ஷா அல்லாஹ் எந்த ஆபத்து நிகழாது, எல்லா விதமான ஆபத்துகளோட அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். எல்லாருக்கும் ஆபத்திலே நம்ம அந்த மாதிரி துவாக்களும் ஓதுறது இல்ல, அல்லாவோட ரசூல் சொன்ன வார்த்தைகள் மேல நம்பிக்கையே இல்ல. அப்புறம் வீட்டோட போய் தடிக்கும், ஐயோ தடி குடுத்துரு தடி குடுத்துரு, திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டு போ, தண்ணி குடிச்சிட்டு போ, வந்து உட்கார்ந்துட்டு போ. இப்ப இந்த அபச குணம் இந்த சகுணம் பாக்குறது, அல்ல இந்த மாதிரி கெட்ட நம்பிக்கை எல்லாம் எப்போ வரும், அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாத நேரத்தில், அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தை நம்பிக்கை இல்லாத நேரத்தில், அல்லாஹ்வை தவக்கல் வச்சு பிஸ்மில்லாஹ் தவக்கல் தலல்லா அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வெளியே புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புங்க, எந்த பிரச்சனையும் வராது, எந்த ப்ராப்ளம் வராது. தடுக்க விடுறது இழுக்கி விடுறது தடுக்கிறது எல்லாத்தையுமே பார்க்காம போயிருமா, கல் தடுக்கிறது அது கல் என்ன பண்ணும், அதனால வீட்டுக்குள்ள வா திரும்ப வா உட்காந்துட்டு போ தண்ணி குடிச்சிட்டு போ, இதெல்லாம் காஃபி உள்ள கலாச்சாரங்கள், இதற்கு இடம் இல்லை. அதான் அல்லா சொல்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அழகி பள்ளி தவக்கலில் முத்தவக்கிலோன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அவன் மீதே முழுமையா நம்பிக்கை வைக்க வேண்டும். சரி, வலம்மா தஹலு மின் ஹைஸ் அமரஹும் அபூஹும், அவங்க தந்தை சொன்ன மாதிரியே இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு எங்க நுழையிறாங்க, மிஸ்ருக்குள்ள நுழையிறாங்க. ஒமா யுகனி ஒமா கான யுகனி அனுகு மினல்லாஹி மின் ஷைன் இல்லா ஹாஜதன் ஃபி நஃப்ஸி யாக்கூப் கதாஹா சொல்றாங்க. அதாவது இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் உள்ளத்துல பட்டத சொன்னார், அவ்வளவுதான், இப்படி போங்கப்பான்னு சொல்லி, மற்றபடி இது ஒரு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் இல்ல. ஒயின்னஹு லது இல்மின் லிமா ஒயின்னஹு லது இல்மின் லிமா அல்லம் நாஹு ஒலாக்கின் அக்சரன் நாசிலா யாலமோன். அதே நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு அறிவிச்சுட்டான் என்னண்டு, இவங்க போறாங்க மிஸ்ருக்கு, ஆனா எந்த ஆபத்தையும் உங்களுக்கு நிகழாது, ஏன்னா நம்ம மகன் அங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கறத நாம் அவருக்கு அறிவித்து விட்டோம். யாருக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஏன்னா ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது எழுது ரொம்ப கண்ணுலாம் பழுதடைஞ்ச நேரத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு மனசுல போட்டான், மகன் மௌத்தால உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னவுல் அது இல்மின் லிமா அல்லம் நாஹு, நாம் அவருக்கு அவருக்கு அறிவித்த இல்மு ஞானம் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம இவங்க எந்த ஆபத்து ஏற்படாது, அல்லாஹ் பாதுகாப்பான், நல்ல கண்ணியமான இடத்துக்கு தான் போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. கோலாக்கின் அக்சர நாசி அல்லாயாலமோன். ஆனா பெரும்பாலான மக்கள் அதுக்கு இந்த விஷயம்லாம் அவங்க புரியறது இல்லை. ஹைர் வல் அம்மா தஹலு வலா யூசுப, இவங்க யூசுப்ட போறாங்க, போன ஆவா இலைஹி அஹாஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தன் தம்பியை பார்த்த உடனே அவரை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. யார, புன்யாமினை தனியா கூட்டிட்டு கட்டி அணைச்சுறாங்க. காலை சொன்னாங்க, தெரியுதாப்பா இன்னியான அஹூ, நான் தான் தான் அண்ணன், தெரியுதா என்ன இவங்க செஞ்ச சூழ்ச்சியை பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் நல்லா இருக்கிறேன், அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத, நான் நல்லா இருக்கிறேன், ஆனா அவங்கள்ட்ட எதுவும் சொல்லிடாத, நம்ம அண்ணன் தம்பிங்கிறத அவங்கள்ட்ட எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி புண்ணியான நம்பி நம்ம மட்டும் தனியா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, இதை சொல்லிடுறாங்க. சொன்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை என்னதுன்னா, தம்பியை நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டா என்ன கேக்குறாங்க, அத்தா எப்படி இருக்கிறாங்க என்ன இது கேக்குறாங்க. அவரும் சொல்றாரு, இவங்க கூட வச்சுக்கிறதுக்கு ஆசை, அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் பண்ணலாமா யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இவங்க ட்ரிக்ஸ் பண்ணிதான் என்ன பண்ணாங்க, அந்த பொருளோட சேர்த்து அவங்க பணத்தை கொடுத்து பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஒரு தந்திரம் ஒண்ணு பண்றாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க கிளம்புறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கிளம்பி ரெடியாகிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மன்னர் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு தங்க கோலை, அந்த தங்க கோலை எடுத்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் தனித்தனியா அளந்து கொடுக்குறாங்க. பட 11 பேருக்கும் அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றவாறு தனித்தனியா பொட்டலம் கட்டி கொடுக்குறாங்க. பொட்டலம் கட்டி கொடுக்கும் பொழுது மன்னர் தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த தங்க கோலையை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தம்பி புன்யாமின் இருக்காரு பாருங்க, அவருடைய பைக்குள்ள தெரியாம வச்சுட்டாங்க, அவருடைய பைக்குள்ள தெரியாம வச்சுட்டாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, சரி கிளம்பி போங்க அப்படின்ட்டாங்க. எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க, யாரு புன்யாமின் கூப்பிட்டுட்டு 10 பேரும் கிளம்பி வர்றாங்க. வரும்போது சும்மா அத்தான முஅத்தீன், கிளம்பி கொஞ்ச தூரம் தான் இருக்கும், ஒரு அறிவிக்கக்கூடிய பின்னாடியே ஓடி வந்தார். யா ஐயத்துகள் ஐயர், ஓ வியாபார கூட்டமே பிரயாண கூட்டமே, இன்னக்கும் என்ன வந்து சாமான் வாங்கிட்டு திருடிட்டு போறீங்களா, சாமான் வாங்கிட்டு போய் நீங்க வந்து ரேஷன் வாங்க வந்தீங்கன்னா ரேஷன் வாங்கிட்டு திருட்டு வர போறீங்க, திருட்டு வேலை பண்றீங்களா நீங்க அப்படின்றாரு. காலும் அவர்கள் சொன்னார்கள், அலையும் மாதா தஃப்கதோன், என்னாச்சு நீங்க எதை இழந்துட்டீங்க, நாங்க எதுவும் திருடுறீங்க, நீங்க என்ன எது தேடுறீங்க, எனது தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. காலு அவர்கள் சொன்னார்கள், மலிக்கு மன்னர் தண்ணீர் இருந்தக்கூடிய அந்த குவளையை காணோம், வலிமன் ஜா அபிஹி ஹிம்லு பைரின், அதை தேடி கண்டுபிடிச்சவர்களுக்கு ஒரு ஒட்டக நிறைய அன்பளிப்பு தரதா மன்னர் சொல்லியிருக்காரு. வானபிஹி ஸஹீம், அதனால நான் கண்டுபிடிச்சு சொன்னா எனக்கு அந்த ஒட்டகம் கிடைக்கும். அதே வந்து ஒரு காவலாளி, ஒரு போலீஸ் காவலாளி சொன்னா நான் கண்டுபிடிச்சு கொடுத்தா எனக்கு அந்த ஒட்டகம் நிறைய பொருள் கிடைக்கும், அதனால உங்களை நான் செக் பண்ணணும் அப்படிங்கிறான். காலோ அவர் சொன்னார்கள், தல்லாஹி லக்கத் அலிம்தும் மா ஜேனாலி நுஸ்ஸித ஃபில்லாரது, அல்லாஹ் மேல சத்தியமா நாங்க சொல்றோம், நாங்க வந்து ஏதோ எங்க வறுமைக்காக வேண்டி நாங்க ரேஷன் அரிசி வாங்க வந்தோமே தவிர நாங்க உங்க உலகத்துல ஊர்ல குழப்பம் பண்றதுக்காண்டி வரல, ஏன்னா திருட்டு தொழில் குழப்பம் தானே, நாங்க குழப்பம் பண்றதுக்காண்டி வரல, ஒமா குன்னா சாரிக்கி, நாங்க திருடவும் இல்லை அப்படின்னு கெஞ்சினாங்க. அப்போ காலு அந்த காவலாளிகள் கேட்டாங்க, சரி உங்க எல்லாத்தையும் செக் பண்ண போறேன், நீங்க சொல்றது பொய்யா இருந்தா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. காலு அவர் சொன்னார்கள், எங்க எல்லாருடைய பேகையும் செக் பண்ணுங்க. மண் காலு சொன்னார்கள், ஜஸாஉஹு தண்டனை என்னன்னு சொன்னா, யாருடைய பேக்ல எல்லாரும் பேகையும் தனித்தனியா செக் பண்ணுங்க, யாருடைய பேக்ல நீங்க தேடக்கூடிய அந்த தங்க குவளை இருக்குமோ ஃபஹு ஜஸாஉஹு, அவரை நீங்க அடிமையா பிடிச்சிட்டு போயிடுங்க, அவரை நீங்க அடிமையா பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்ற உடனே கதா அளிக்க நஜீது வாலிமீன், இப்படிதான் அநியாயக்காரங்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்றாங்க. யாரு திருந்தாங்களோ பேக பாருங்க, யார்கிட்ட உங்க நீங்க தேடக்கூடிய தங்க கோவில் இருதோ அவரை அடிமையா பிடிச்சிட்டு போயிடுங்க, இப்படி அநியாயம் பண்றவங்க இதான் கூலி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அவங்க எல்லாருடைய பொருளையும் என்ன பண்ணாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய இஸ்லாத்திய சகோதரர் புன்யாமின் பேக்ல என்ன இருந்துச்சு, இவங்க தேடக்கூடிய தங்க கோவில் இருந்துச்சு. இருந்த உடனே கதாளிக்க கித்னால் யூசுஃப், அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் நாம் யூசுஃபுக்காக நாம் சூழ்ச்சி செய்தோம், அவரை விரும்புனாங்க தன் தம்பி தான் கூட இருக்கணும் சொல்லி, ஏன்னா அல்லாஹ் தான் அறிவிக்கலாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. மா கான் லியாக்குத அகாஹு ஃபி தினில் மலிக்கி இல்லா யஷா அல்லாஹ், ஏன் சொன்னா அந்த நாட்டு சட்டப்படி இப்படி ரேஷன் வர வாங்க வர்றவங்க அந்த ஊர்லயே தங்குறதுக்கு மன்னருடைய சட்டத்தில் இடம் இல்லை. மன்னருடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்றான், மா கான் லியாக்குத அகாஹு, அவர் தன்னுடைய சகோதரரை தன்னுடைய வைத்துக் கொள்வதற்கு தீனில் மலிக்கி அந்த மன்னருடைய சட்டப்படி இடம் இல்லை, அதனால நாம என்ன பண்ணோம், இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ண வச்சோம். நறுப்பா தர ஜாதி மன்னஷா பௌக்க கொல்லிதி அழிமின் அலீம், இப்படி நாம் நாடியவர்களுக்கு அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றோம், எல்லோருக்கும் மேலாக அறிவாளிகளுக்கெல்லாம் மேலான அறிவாளியாக அல்லாஹ் இருக்கின்றான். காலு அவங்க சொன்னாங்க, இப்ப பாத்துட்டாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செட் பண்ணி தங்க கோல யார் பையில இருந்துச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து தம்பி பையில இருந்துச்சு. காலு இவர்கள் சொன்னார்கள், அப்படின்றாங்க. உடனே அசர் ரஹா யூசுஃப் நப்சிஹி, யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, ஒலம் யுபதிஹா லஹும், அவங்களுக்கு தெரியாம கால அன்தும் ஷர்ரு மக்கான், அட பாவிகளை என்னையா திருடுன்னு சொல்றீங்க, என்னையா திருடுன்னு சொல்றீங்க, நீங்க மோசமான ஆளுங்கப்பா அப்படின்னு சொல்லி யூசுப் அலி இஸ்லாம் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அல்லாஹு ஆலம் பிமா தஸ்ஃபூன், நீங்க சொல்லக்கூடிய அவதூறுகளை அல்லாஹ் அறிவான் சொல்லிட்டு காலு அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹல் அசீஸ், ஓ யார சொல்றாங்க யூசுப் அலி இஸ்லாம் அசீஸ்னாக்கா மந்திரியை பத்தி சொல்றாங்க, மந்திரியே இன்னலஹு அபன் ஷேகன் கபீரன், இவருக்கு ஒரு வயசான தந்தை ஒருத்தர் இருக்காரு, யாருக்கு புனியாமினுக்கு வயசான தந்தை ஒருத்தர் இருக்காரு, அதனால அவர் வந்து இது ஏற்கனவே எங்களை நம்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்னாரு, நாங்க நீங்க நிறைய பொருள் தருவீங்க நம்பி கூட்டு வந்தோம், இவர் இப்படி திருடுவா நாங்க எதிர்பார்க்கல, திருடி அடிமையா உங்ககிட்ட இருப்பாரு எதிர்பார்க்கல, அதனால நீங்க ஒன்னு பண்ணுங்க, அவருக்கு பதிலா எங்க பத்து பேர்ல யாரையா ஒருத்தர் அடிமையாக்கிக்கீங்க, இன்னா நராக்க மினல் மோசினின், அவரை விட்டுருங்க தரிசிச்சு, ஏன்னா எங்க அத்தாடை பதில் சொல்ல முடியாது, அவருடைய அத்தாடை பதில் சொல்ல முடியாது, அவர் வயசானவர் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு, அதனால தயவு செஞ்சு எங்கல்ல ஒருத்தரை பிடிச்சிக்க அவருடைய இடத்துல அடிமையா வச்சுக்கிட்டு இன்னா நரா கமினல் மோசினேன், நாங்க ஆரம்பத்துல இருந்தே பாக்குற நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு எங்களை வச்சுக்கங்க அப்படின்னாங்க. கால யூஸ் வரைச்சுனா மாதல்லா அஸ்தோபில் அல்லா பாதுகாக்கணும், இன்னாகுது இல்லாம வஜதனா மத்தா ஆனா இந்தோ, யார் திருந்தாலும் அவரை தான் பிடிச்சி வைக்க முடியும், உன்ன பிடிச்சி என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பிரயோஜனம், யார் திருநாரோ அவர் தான் பிடிச்சி வைப்போம், இன்னா இதல்ல தாலிமோன், அப்படி ஒத்த தப்பு செய்ய இன்னொருத்தர் பிடிச்சோம்டா அது என்னவாயிடும், அநியாயம் ஆயிடும், நாங்க அப்படி அநியாயம் செய்ய மாட்டோம். சரி பேசி பார்த்தாங்க கேட்கல, அவங்க பத்து பேர் ஒன்னா கூட ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா இது இப்படி ஆகி போச்சு, நம்ம அத்தாட்ட வேலை ஏற்கனவே அவரை செஞ்சு கூத்தாடி கூட்டு வந்திருக்கிறோம், கூட்டு வந்த இடத்துல இப்படி திருடி மாட்டுவார் நமக்கு தெரியாது, அவர் அவர் அடிமையாக்க போறோம்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம அத்தாட்ட என்ன பதில் சொல்றது? ஹலசு நஜியா தங்களுக்குள் தனிமையில் ஆலோசனை செய்தார்கள். கால கபீரும் அந்த பத்து பேர்ல மூத்த ஒருத்தர் சொன்னாரு, இது எனக்கு சரியா படலப்பா, ஏற்கனவே நம்ம அத்தா நம்ம யூசுஃபை நம்ம நம்பி அனுப்பிதான் நம்ம பெரிய அநியாயம் பண்ணிட்டோம், இப்ப ஒரு தம்பியவரை இப்படி பண்ணிட்டோம்டா, இது எனக்கு அத்தாட்டம் என்ன பதில் சொல்றது தெரியல. அதனால சொன்ன அலம் தாழமும் அண்ணன் அபாக்கும் கதா அகதா அலைக்கும் மோசிக்கம் அல்லா, நம்முடைய உங்களுடைய தந்தை உங்கள்ட்ட என்ன வாங்கியிருக்காரு, அல்லாமே சத்தியம் வாங்கியிருக்கிறாரு. மின் கபுல் மா ஃபர்ரத்தும் ஃபி யூசுப், இப்படித்தான் நம்ம யூசுப் விஷயத்திலும் பெரிய அநியாயம் பண்ணோம், யூசுப் விஷயத்தில் நம்ம ஏமாத்திட்டோம் அத்தாவை, இப்ப நம்ம அல்லாவோட சத்தியம் வாங்கி அனுப்பியிருக்கிறாரு. அதனால பலன் அபரஹல் அருள் ஹத்தா ஏதனி அபியா யஹ்கும் அல்லாஹுலி, நீங்க போய் அத்தாட்ட பெர்மிஷன் வாங்குற வரைக்குமோ, அவர்கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்துற வரைக்குமோ, அல்லது அல்லா ஏதாவது தீர்ப்பளிக்கிற வரைக்குமோ, நான் இந்த ஊரோட நவர மாட்டோமா, நான் இங்கே இருக்க போறேன், என்னையும் அடிமையாக்கலாம் பரவாயில்ல, நான் அத்தாட்ட வந்து சொல்ல தயாரா இல்ல. என மூத்தவர் சொல்றாரு, நம்ம தான் அல்லாட்ட சத்தியம் பண்ணி கூட்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா நம்ம எதிர்பார்க்கல, பிரச்சனையாயி போச்சு, இதுக்கப்புறம் அத்தாவை சமாதானப்படுத்துக்கு நான் தயாரா இல்ல, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருக்கிறேன், அல்லா என் விஷயத்தை என்ன தீர்ப்பளிச்சாலும் சரி, நான் அடிமையாக்கினாலும் சரி, இங்கே செத்தாலும் சரி, நான் அத்தா மூஞ்சில வந்து முடிக்க மாட்டேன் அப்படின்றான். இருஜி வழியிலா பீக்கும், நீங்க எல்லாம் போங்க, உங்க அத்தாட்ட போங்க, கூலு சொல்லுங்க, யா அபானா என் தந்தையே, இன்னபினக்க சரக்க, உங்களுடைய மகன் திருடிட்டாரு, ஒமா ஷஹிதினா இல்லா பிமா அலிம்னா ஒமா குன்னால் இல் கைபி ஹாஃபிதேன், நாங்க சத்தியம் சொன்னதெல்லாம் உண்மைதான், இப்படி மறைவான விஷயத்துல நாங்க பொறுப்பாள் இல்ல, அவர் திருடுவார் நாங்க எதிர்பார்க்கல, அப்படிலாம் சொல்லி சமாளிங்க, அப்படி எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டா ஹொஸ்தாலில் கரியத்தை நீங்க என்ன ஒரு ஆள் அனுப்பி மிஸ்ரில் எல்லாத்திலையும் கேட்டு பார்க்க சொல்லுங்க, ஊருக்குள்ள வந்து ஆள் அனுப்பி கேட்டு பார்க்க சொல்லுங்க, அல்லத்தி குன்னா ஃபீஹா, நாங்க நம்ம இருந்த ஊர்ல வந்து இது எல்லாத்துக்கும் ஊர்ல வெளியில தெரிஞ்சு போச்சு, ரேஷன் அரிசி வாங்க வந்த மன்னருடைய தங்க கோழி திரும்பி போயிட்டாராம், அவரை பிடிச்சி அடிமையா வச்சுட்டாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீங்க வேணா ஆள் அனுப்பி கேட்டுங்க, அல் வல் ஈர் அல்லத்தி அகபல்னா ஃபீஹா, அல்ல எங்களுக்கு முன்னாடி ஒரு வியாபார கூட்டம் வந்தாங்க, ஒரு பிரயாண கூட்டம், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அதனால நீங்க மத்தவங்க விசாரிச்சு பாத்துங்க, இது நாங்க சொல்றது உண்மை அப்படிலாம் சொல்லி இன்னால சாதிப்போம், இப்ப நாங்க முதல்ல சொன்ன மாதிரி சொல்லல, இப்ப உண்மையை சொல்றோம், இப்படிலாம் உங்க அத்தாவை போய் கன்வின்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. யார அந்த பெரியவர் சொல்லி அனுப்புறாரு, இந்த அதே மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க, யார யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பல் சவ்வலத்துக்கும் அன்புசுக்கும் அம்ரா, பாவிகளா மறுபடியும் உங்களுடைய மனோயிச்சை உங்களை தவறான நம்மள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தவறான விஷயத்தை தூண்டிவிட்டது. சபருன் ஜமீல், நான் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்த நேரத்தில் பொறுமையோடு இருந்தேனோ இப்பவும் நான் பொறுமையோடு இருக்கிறேன். அசல்லாஹும் ஐயத்தியனிதிஹிம் ஜமீஆ, அல்லாஹ் யூசுபையும் புனியாமினையும் அல்லாஹ் நாடினால் எனக்கு மீண்டும் திரும்ப கொண்டு வருவான். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அவனே எல்லோரையும் அறிந்த ஞானவனாக இருக்கிறான் அப்படின்னாங்க. ஒத்தவல்ல அனுஹு மக்கால யா அசஃபாலா யூசுப், அவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க, சொல்லிட்டு அத்தாட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனே கால யாக்கூப் செஞ்சாங்க, யா அசஃபாலா யூசுப், ஓ யூசுப்புக்கு ஏற்பட்ட கைசேதமே, எனக்கு வந்த கஷ்டமே, ஒபி அல்லா தாயினாஹு மினல் ஹுசுனி பஹுவ கதீம், அல்லாஹ் சொல்றான், அதாவது அவங்களுடைய கண்ணே பழுதடைஞ்சு போச்சான், அழுது அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கண்ணு பழுதெழுதி போச்சு, ஒவ்வொரு கதையும் அவர் கடுமையான கோபம் வருது இவங்க மேல, ஆனா ஒன்னும் செய்ய முடியல. ஆளு சொன்னார்கள், தல்லாயி தஃப்தவ் ததுக்குரு யூசுப் ஹத்தா தக்கூன ஹரதன் அவ தக்கூன மினல் ஹாலிக்கு, நீ இப்படியே யூசுப் நினைச்சு நினைச்சு நினைச்சு நீங்க இப்படியே செத்து போயிடுவீங்க பொழுத்திருது, இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணாங்க, தந்தையே திட்டுறாங்க. கால அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டம் என்னுடைய பிரச்சனை அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கின்றேன். ஓ ஆலமும் இனல்லாஹி மாலா தாழமோன், அந்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், ஏன்னா அல்லாஹ் பத்தி உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொன்னா, இப்போ ஒன்று குறைஞ்சு போலடா, யா பணியே என் பிள்ளைகளே இது அப்ப போங்க, யூசுப் யூசுஃபியும் அவருடைய சகோதரனை தேடுங்க போய் மறுபடியும் போங்க, போய் மறுபடியும் மிஸ்ருக்கு போங்க, இப்ப யூசுஃபையும் தேடுங்க அவருடைய சகோதரியை தேடுங்க, ஒலா தை அசூமி ரவுஹில்லா, அல்லா நிச்சயமா நல்ல வழி காட்டுவோம், அல்லாட ரஹமத்தை விட்டு நிராசை ஆயிடாதீங்க, இன்னஹுலா ஏசுமி ரவுஹில்லா இல்லல் கோமுல் காஃபிரோன், அல்லாவுடைய அருளை விட்டு அல்லாட உதவியை விட்டு அல்லாவை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் தான் நிராசையாவாங்க, நாம நிராசையாக கூடாது, போய் தேடுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் வர்றாங்க, யாரு சரி அத்தா சொல்றாங்க, கொஞ்சம் பேர் அத்தாக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க, மத்தவங்க எங்க வர்றாங்க, மறுபடியும் மிஸ்ருக்கு வர்றாங்க, வந்து காலு சொன்னார்கள், யா ஐயுவல் அசீஸ், ஓ மன்னரே, மசனா அகலனா வர்று, எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுக்கு கடுமையான தீங்கு வந்துருச்சு, ஓ ஜேனா பிதாத்தி முஸ்ஜாத்தின் கையில சத்த காலைனா, எங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பொருள் கொடுங்க, அதோட சேர்த்து எங்களுக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க, குடும்பத்தில் ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முறையிடுறாங்க. கால யூசுப் அலை சொன்னா ஹல் அலிம்துமா ஃபால்தும் யூசுப் இப்ப கேக்குறாங்க யூசுப் அலை இஸ்லாம் ஹல் அலிம்துமா இப்ப பாத்தாங்க இதுக்கப்புறம் மறைச்சு பிரயோஜனம் இல்ல ஓபனா உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால யூசுப் அலை கேக்குறாங்க ஹல் அலிம்துமா ஃபால்தும் யூசுப் அஹீஹி யூசுப்பையும் அவருடைய சகோதரன் என்ன பண்ணினு ஞாபகம் இருக்குதா தெரியுமா இது அன்தும் ஜாகிலும் நீங்க மடையினால அது மடத்தனமா வேலை பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னாங்க காலு அன்தல இன்னக்கல அந்த யூசுப் ஓ நீங்க தான் யூசுஃபா இப்பதான் புரியுது ஆஹா நம்ம தம்பி ஞாபகத்து வந்துருச்சு யூசுஃபா கால சொன்னாங்க ஆனா யூசுப் நான் தான் யூசுப் வஹாதாஹி இவர் என்னுடைய தந்தை என்னுடைய தம்பி புனியாமீன் அது மன்னல்லாஹு அலைனா அல்லாஹ் எங்கள் மீது அருள் புரிந்தான் இன்னஹு மன் யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹு லா யுதீ அஜ்ரல் முஹ்ஸினீன் யார் எந்த சோதனையிலும் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையோடு இருக்கிறாரோ அல்லாஹ் நல்லோருடைய கூலியை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அதுக்கு நாங்க உதாரணம் அப்படின்றாங்க காலு அவர் சொன்னார்கள் தல்லாஹி லக்கத் ஆசரக அல்லாஹு அலைனா ஒயின் குன்னா லஹாத்தியன் யூசுஃபே நாங்க உங்களை அழிக்கன்னு நினைச்சோம் ஆனா அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துட்டான் உயர்ந்த பதவியை கொடுத்துட்டான் நாங்க தப்பு செஞ்ச மக்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே யூசுஃப் செஞ்சுட்டாங்க கால லா தஸ்ரீப அலைக்கும் இல்லையோ இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது நான் பழிவாங்கலாம் போறதில்ல இந்த வார்த்தையே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்களுக்கு சொன்னாங்க பத்தகை மக்காவின் பொழுது ரசூல்லா மக்காவுக்குள்ள வர்றாங்க காஃபி எல்லாம் ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க என்னென்ன அநியாயம் பண்ணாங்க இந்த வார்த்தை ரசூல்லா சொன்னாங்க யா அஹல மக்கா யா குரைஷ் லா தஸ்ரீப அலைக்கும் யோம் இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிவாங்குதலும் கிடையாது அப்படின்னாங்க இது யார் சொன்ன வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை லா தஸ்ரீப அலைக்கும் யோம் இந்த நாளில எந்த பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது யஃபிர் அல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக அருஹமர் ராஹிமீன் அவன் தான் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கின்றான் இது அபூபி கமீசி ஹாதா இப்ப நீங்க போங்க எங்க அத்தாட்ட போங்க நான் என்னுடைய சட்டையை தர்றேன் யூசுஃபுல தந்துறாங்க என்னுடைய சட்டையை தர்றேன் சட்டையை எடுத்துட்டு போங்க தந்தைட்ட ஃபல்கூஹலா வஜிஹி அபிஹி அவருடைய முகத்தில் என்னுடைய சட்டையை போடுங்கள் யாத்தி பஸ்ரீரா அவருக்கு என்ன வந்துடும் அவருடைய பார்வை இழந்த பார்வை மீண்டும் வந்துடும் வா தூணிபி அகலிக்க அகலிக்கும் அஜ்மாயின் நீங்க எல்லாம் அத்தாவையும் சேர்த்து உங்க குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க எப்ப இந்த கூட்டம் வியாபாரம் இவங்க பிரயாண கூட்டம் மிஸ்ரை விட்டு கிளம்பி புறப்பட ஆரம்பிச்சதோ கால அபூகம் அங்கே சொல்லிட்டாங்க யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க இன்னில அஜிது ரீஹ யூசுப் யூசுப்புடைய வாசனை நான் உணர்றேன் யூசுப்புடைய வாசனை எனக்கு வருது இவங்க இங்கே கிளம்பி இருக்கிறாங்க எங்க இருந்து மிஸ்ரில இருந்து அல்லாஹ் சொன்னா லம்மா ஃபஸலத்தில் ஐர் இந்த பிரயாண கூட்டம் கிளம்பிச்சு அதுக்குள்ள கால அபூகம் அங்க யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இன்னில அஜிது ரீஹ யூசுப் எனக்கு யூசுப்புடைய வாசனை வருது லவ்லா அன்து ஃபன்னிதுன் மக்களே நீங்க ஆனா நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே எனக்கு வந்து யூசுப்புடைய வாசனை வருதே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் காலு அங்க இருந்த அவங்களுடைய மக்கள் சொன்னாங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க மீதி பேர் அங்கதானே இருந்தாங்க அவங்க சொன்னாங்க தல்லாஹி இன்னக்கல ஃபி தலாலிகல் கதீம் உங்களுடைய பழைய வழிகேட்டுல இருக்கிறீங்க அல்லாஹ் மேல சத்தியமா இதே போல பாப்பாச்சு பேசாம கடங்க அப்படின்னு யூசுப் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் திட்டுறாங்க ஃபலம்மா அன்ஜா அல் பஷீரு அந்த சுப செய்தி வந்த கொண்டு வந்த மக்கள் வந்த பொழுது அல் காஹு அலா வஜீஹி அவருடைய முகத்தின் மீது அந்த சட்டையை போட்டார்கள் ஃபர்தத்த பசீரா அவருடைய பார்வை திரும்பி வந்துருச்சு கால சொன்னாங்க அல மக்குள்ளக்கும் நான் கூட சொன்னா இல்லையா நான் சொன்னா இல்லையா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாட வருது யூசுஃபுடைய வாட வருது யூசுஃபுடைய எனக்கு சுகந்தமான வாசனை வருது நான் சொன்னா இல்லையா இன்னி ஆலமும் மினல்லாஹி மாலா தாலமோன் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் நீங்க தெரியாதெல்லாம் அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே காலு அவர்கள் சொன்னார்கள் யா அபானா எங்கள் தந்தையே இஸ்தஃபிர் லனா துனூபனா எங்களுடைய பாவத்துக்காக அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு கேடுங்க இன்னா குன்னா காத்தியின் நாங்க பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே கால யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சௌஃப அஸ்தஃபிர் லக்கும் ரப்பி நிச்சயமா என் ரப்பிடத்திலே உங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பேன் இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் நிச்சயமாக அவன் தான் பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கின்றான் சொன்ன உடனே ஃபலம்மா தஹலு அலா யூசுப் எல்லாரும் எங்க வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க வந்த உடனே ஆவா இலேஹி அபவைஹி அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் தந்தை பெற்றோரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு காலது ஹொலு மிஸ்ர எல்லாரும் வாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அத்தா எல்லாம் வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க ஊருக்கு வெளியே வந்துட்டாங்க ஊருக்கு வெளியே வந்து வரவேற்கு தான் காத்து நிக்கிறாங்க அத்தா அண்ணன் தம்பி எல்லாம் வர்றாங்க உடனே சொன்னாங்க காலது ஹொலு மிஸ்ர வாங்க ஊருக்குள்ள வாங்க பலம்மா தஹலு யூசுபா இன்ஷா அல்லாஹ் ஆமினின் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து சந்தோஷமா ஊருக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சுபச்சையை சொல்லி உள்ள கூட்டு போறாங்க கூட்டு போய் ரஃபா அபவைஹி அலல் அரிஷி அவங்க தன்னுடைய தாயும் தந்தையையும் தாயும் தந்தையும் ஒரு உயர்ந்த குருசி உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார வைத்து ஹர்ரு லஹு சுஜ்ஜதா அவர்கள் எல்லோரும் சஜ்ஜதா செஞ்சாங்க யாருக்கு யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களுடைய தாய்க்கு தந்த மனைவிக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்கார வச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க சஜ்ஜதா செஞ்சாங்க இப்ப கால யா அபத்தி அப்போ யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்து இவங்க எல்லாம் சஜ்ஜதா செய்ய யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நிக்க வச்சு என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் சஜ்ஜதா பண்ணாங்க யாரு அம்மா அத்தா பதினோரு அண்ணதம்பிங்க எல்லாரும் சஜ்தா பண்ணாங்க. சொன்னாங்க கால யாபத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அபத்தின் தந்தையே, ஹாதா தாவீல் ருய்யாய மின் கபில், நான் ஏற்கனவே கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம். என்ன சொன்னாங்க, இன்னி ராயித்து ஹாதா அஷர கௌகபன், பதினோரு நட்சத்திரங்களும், ஹொஷம்ச வல் கமர் அலி சாஜிதீன், சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பதினோரு நட்சத்திரம் என்பது இந்த பதினோரு சகோதரர்கள், சந்திரன் சூரியன்கிறது தாய் தந்தை, எல்லாரும் இவங்களுக்கு சஜிதா பண்ணாங்க. நான் கண்ட கனவை அல்லாஹ் எனக்கு உண்மையாக்கி காட்டினான். மேலும் என்னை சிறையிலிருந்து வெளிப்படுத்திய நேரத்திலும், நீங்கெல்லாம் வெளியூரிலிருந்து வந்த நேரத்திலும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு மிக பெரிய உதவிகளையும் அந்தஸ்தையும் செய்தான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் தன்னுடைய அண்ணதம்பிகளையும் பெற்றோர்களையும் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்சனுல் கஸஸ், அழகான சம்பவம், அழகான படிப்பினை நிறைந்த சம்பவம் அப்படின்னு சொல்றான். ஹைர், இதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. சில அறிஞர்கள் சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கப்புறம் திருமணம் செஞ்சாங்க, ஆனா எந்த உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை திருமணம் செஞ்சாங்க, எங்க திருமணம் செஞ்சாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் யாரு அப்படிங்கிற எந்த விதமான வரலாறு கிடையாது. ஹயர், கொஞ்ச நாள்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிக்கிறாங்க. அவங்க ஹிப்ரோன், இப்ப ஹலீலின்னு சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ்ல இருந்து ஜெருசலத்திலிருந்து 60-80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹிப்ரோன் ஹலீலிங்கிற இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க. பிற்காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அங்கேயே மரணித்து அங்கேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. இன்னைக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு, அவங்களுடைய மனைவி ரிஃப்கா அம்மையாருடைய கபரு, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருடைய கபருமே ஹிப்ரோன் என்று சொல்லக்கூடிய ஹலீலிங்கிற இடத்துல இருக்குது, அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சுருக்கமான வரலாறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு மூலமாக நாம் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த படிப்பினையை பெற்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளை பெற்ற மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆன்லைன்ல வந்த கேள்விகள், பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காரு, தஸ்பீத் தொழுகை தொழலாமா? தஸ்பீத் தொழுகையை பத்தி ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். சஹீஹ் முஸ்லீம்லயும் அபுதாபிலையும் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி வேணாலும் நிறுத்திடுறேன், இவ்வளவு பேர் எழுச்சி போனீங்கடா. ஆனா 8 மணிக்கு வந்து 11 மணி வரைக்கும் உட்காருங்க, சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் உங்களுடைய முயற்சி நிறைய கூடி கொடுப்பா இன்ஷால்லா. ஏன்னா 8:30 இஷாக்கெல்லாம் வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீ தான் தர்றாங்க, அது பள்ளியில இருந்து, அதை மட்டும் குடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. ஹயர், அல்லாஹ் நிறைய கூலி கொடுப்பாஷா உங்களுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா, சாரி அப்பாஸ் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தன்னுடைய சிறிய தந்தைக்கு, என்னுடைய சிறிய தந்தையே, சஹீஹ் முஸ்லீம்லயே அபுதாபிலயே வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, தாராளமா தஸ்பீத் தொழுகை தொழலாம். கடல்வாழ் விலங்குகள் அனைத்தும் ஹலாலா, அவைகளை உண்ணலாமா, ஏதேனும் விதிகள் உள்ளனவா? இதை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்குதுங்க. சும்மா ஓப்பனா வந்து கடல்ல உள்ளது எல்லாத்தையும் சாப்பிடலாம்னா, கடல்ல பன்றி கூட இருக்குது, சாப்பிட முடியுமா? கடல் பன்றி இருக்குது, கடல் பன்றி இருக்குது, கடல் சிங்கம் இருக்குது, கடல்ல கடல் குதிரை இருக்குது, இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? இதுல விதிவிலக்குகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடல்ல உள்ளவைகள் சுத்தமானவை சாப்பிடலாம்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி உயிரினங்களை ரசூலுல்லாஹ் சொல்லல. அதனால அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அபானி ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு எக்கச்சக்கமான விளக்கம் சொல்லிருக்காங்க. சும்மா ஒருவர் ரெண்டு வரலாம் பதில் சொல்ல முடியாது, உண்ணலாம் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெர்ஃபெக்டா பர்டிகுலரா கேளுங்க, இது சாப்பிடலாமான்ட்டு நம்ம சாப்பிடலாமா இல்லைன்னு விளக்கம் சொல்லலாம். கல்லூரியில் ஜமாத்தா தொழுகிறோம், வாங்க அவசியமா? ஜும்மா ஹுத்பா அரபியில் ஓதுவதற்கு எதனும் கிதாபுகள் உள்ளனவா? வாங்க, நிறைய கிதாபுகள் இருக்கு, தர சொல்றேன், வாங்கி படிங்க அதை கிதாபை. வாங்க அவசியமா? வாங்க சொல்லணும். கல்லூரியில் ஜமாத்தா தொழுதா கூட ஜமாத்தா தொழும்போது வாங்க சொல்லணும். நண்பர்களிடம் கொடுத்த கடனை திரும்ப கேட்டதற்கு தயக்கமா உள்ளது, எவ்வாறு அவர்களை புண்படுத்தாமல் கடனை கேட்பது? ஷரியத் முறைப்படி புண்படுத்தாம கேளுங்க. புண்படுத்தாம எப்படி கேட்கறதுன்னு அவர் ஞாபகப்படுத்துங்க. இந்த பாருங்க, எம்மா பேச்சுவாக்கில் இருக்கும்பொழுது ஒரு அமௌண்ட் நிக்குது பேரு, சின்ன பேலன்ஸ் ஒன்னு, அது கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அவர் ஞாபகப்படுத்துற மாதிரி மறந்து கூட இருக்கலாம். அல்லது இப்ப இப்பவே இருக்கவே இருக்குது வாட்ஸ்அப் மெசேஜ், மெசேஜில் அனுப்பி கொடுக்க. மனசுல முகத்துக்கு முகம் சொல்ல முடியாதுலாம் எதுல சொல்லலாம்? மெசேஜில் சொல்லலாம். அதுதான் மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால மெசேஜில் சொல்லுங்க, ஒரு சின்ன அமௌண்ட் பேலன்ஸ் நிக்குது, அதை ஞாபகப்படுத்ததான் ஒன்று தப்பா நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. என் நண்பர் ஒருவரிடம் தாவா செய்து வருகிறேன். அவர் சொன்னார், இன்னொரு முஸ்லீம் நண்பர் அவருடன் மது சிகரெட் அருந்துகிறார், முதலில் அவரை திருத்தி என்று. இந்த சூழ்நிலையில் பார்த்தால் தப்லீக் ஜமா செய்வது சரிதானே? தப்லீக் ஜமா செய்யறது தப்புன்னு யாரு சொன்னா? ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணிகள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இது உண்மை. அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு போய் நம்ம சொல்லும் பொழுது அவங்க இப்படி திருப்பி சொல்லுவாங்க. நம்ம சொல்லுறது பார்ப்பா, நீ அவனை முதல்ல திருத்தி இவனை முதல்ல திருத்தின்னு சொல்லாத. உனக்கும் அல்லாட்ட மறுமையில விசாரணை உண்டு, அவனுக்கும் விசாரணை உண்டு. அவன் சேர பாவத்துக்கு அவன் அனுபவிப்பான், நீ சேர பார்த்து நீ அனுபவிப்ப. அதனால அவனை பார்க்காத, நீ முதல்ல இஸ்லாத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நல்லா புரிஞ்சுங்க. தாவாங்கிறது நான் அடிக்கடி சொல்றதுன்னு நம்முடைய வார்த்தையாலேயோ வாதங்களினாலேயோ ஆதாரங்களாலேயோ சொல்றதை விட நம்முடைய அஹ்லாக் மூலமாகத்தான் தாவா பெரிய எஃபெக்ட் ஆகும். நம்முடைய அகலாக நம்முடைய நற்குணங்களின் மூலமா தான் தாவா பெரிய எஃபெக்ட் ஆகும். தவிர இந்த மாதிரி அவன் கூட ஃப்ரெண்டு தாத்தவர் முஸ்லீம் ஃப்ரெண்டு தண்ணி அடிக்கிறான், சாயம் குடிக்கிறான், மது அருந்துறான், சிகரெட் குடிக்கிறான், அப்ப அவனுக்கு இஸ்லாத்து மேலே முஸ்லீம் மேலே எப்படி மரியாதை வரும்? அப்ப தாவா ஃபீல்டு கெடுக்கிறது நம்ம ஆளுக்கு தான். தேவ்பந்து மதரசா செல்ல ஆர்வம் உள்ளது, நுழைவது எப்படி? நுழைவது எப்படின்னா எப்படி போறதுன்னா, அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நீங்க அதுக்கு முன்னாடி இங்க மதரசாக்கள் ஓதணும், ஓதி அங்க போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனா நீங்க உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. எல்லா காலேஜிலும் உள்ள ரெகுலரான ப்ராசஸ் தான். அப்படி செய்யணும்னு சொன்னா நேரில் வந்து கேளுங்க, இன்ஷால்லா உங்களுக்கு ஓத ஆசை இருந்தா என்ன ஐடியான்னு சொல்றேன். இன்ஷால்லா மகர் மாப்பிள்ளை சம்பாத்தியத்தில் தான் போட வேண்டுமா அல்ல பெற்றோர்கள் போடலாமா? தப்பு கிடையாது. மாப்பிள்ளை சம்பாத்தியத்தில் இருந்தா மகர் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அத்தாட்ட வாங்கி கூட என்ன கொடுக்கலாம், மகர் கொடுக்கலாம். ஏன்னா சில பேர் அத்தா பெரிய கோடீஸ்வரனா இருப்பாரு, இவரு மகர் எழுதாவது 7 கிராம் 50 மில்லி என்ன இவ்வளவு ஏன் சம்பாத்தியத்திலேருந்து கொடுக்கணும், அத்தாட்ட வாங்கிலாம் கொடுத்துடக்கூடாது, ஏன் சம்பாத்திய? அப்படி யாரும் சொன்னது? அப்பெல்லாம் எந்த கண்டிஷன் கிடையாது. இவர் சொந்த சம்பாத்தியம் தான் கொடுக்கணும் அப்படி எந்த கம்பல்சன் கிடையாது. நல்ல மகர் கொடுங்க, அத்தாட்டத்தை வாங்கி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு சவுதியிலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குது மகர், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது மகர். அதுக்கு நம்ம எத்தனையோ என்ன சொல்றது, இப்ப மானியங்கள் தர மாதிரி மகர் மானியம் தனியா மானியம் கொடுக்குறான் கவர்மெண்ட். அந்த மானியம் தவிர மகரே கொடுக்குறான் அவன். அப்ப சொந்த காசுல என்ன கொடுக்குறான் என்னைக்கு எல்லாம் சவுதியில் அத்தனை பேர் கல்யாணம் முடிக்காம தான் இருக்கணும். அதனால சொந்த காசுல கொடுக்கணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது. இமெயில் கேள்விகளுக்கு பதில் வரவில்லையா? சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பெண்களிடத்தில் தீன் வர ஆண்களின் கடமை என்ன? நாம் இங்கு பயான் கேட்கிறோம், வர இல்லாத பெண்களுக்கு என்ன வழி? வர இல்லாத பெண்கள் தான் வீட்டுல நெட் போட்டு கொடுங்க, வீட்டுல உட்காந்து பாக்கட்டும். இல்ல இது வந்து இப்ப யூடியூப்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணி பெண்கள் கொடுங்க. எவ்வளவு வசதி வந்து பயன்கள் கேட்கறதுக்கு. என் நண்பர் ஒருத்தருக்கு நாளை கண்ணில் ஊசி போட உள்ளதால் நோன்பு வைக்கலாமா? சில நேரத்தில் மருந்து தொண்டையின் உள்ளே செல்ல கூட வாய்ப்பு உள்ளது, கூடுமா? அதாவது கண்ணு காது மூக்கு இது எல்லாத்துக்கும் தொண்டையோட தொடர்பு உண்டு. நீங்க சில சமயம் கண்ணில் டிராப் சுத்தினா தொண்டையில கசக்கும், பாத்துறீங்களா? சோ அதனால வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து தொண்டையில இறங்க வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால நோன்பு விட்டுறணும். அப்படி நோம்பு வச்சுட்டு போனீங்கன்னா நோம்பு முடிஞ்சிடும், கண்ணில் மருந்து ஊற்றினா அந்த நோம்பு திரும்ப வைக்கணும். முர்த்தத் என்பதற்கு அர்த்தம் என்ன? முர்த்தத் அப்படின்னு சொன்னா மதம் மாறியவர், இஸ்லாத்துல இருந்துட்டு காஃபிரா போனவர். இஸ்லாத்தியத்தில் ஏத்துக்கல, நிராகரிச்சாரு, அவர் காஃபிரு. இஸ்லாத்துக்கு வந்துட்டு திரும்ப வெளியே போயிடாரு பாருங்க, இஸ்லாத்தோட வெளியாயிரா பாருங்க. இப்ப மிர்சா குலாம் அஹமது காதியானி இருக்கிறான், காதியானிகள் இருக்கிறாங்க, இவங்க தான் முர்த்தத். இஸ்லாத்தோட வெளியே போன காஃபிர். இந்த 19 குரூப் இருக்கிறான், இவன் பிறக்கும்போது முஸ்லீமா பிறந்தவன், அவன் பேச்சை கேட்டு இவன் பேச்சு கேட்டு மாறிட்டாங்க, காபிரா மாறிட்டாங்க. இவங்களுக்கு முருத்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது காபிர்கள் கூட தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், வியாபாரம் பண்ணலாம், முருத்ததோட தொடர்பு வைக்க கூடாது. சரித்திர சட்டம் காபிர்களோட தொடர்பு வியாபார தொடர்பு கூட வச்சுக்கலாம், பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், முருத்ததோட பார்ட்னர்ஷிப் வைக்க கூடாது. குரானில் சொல்லப்பட்ட நபிமார்கள் எல்லாம் யூத வழி வம்சமா வந்த, அதனால தான் யூதர்கள் பெருமை கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதரா? அல்லாஹ் குரானில் தெளிவா சொல்றான், மா கான இப்ராஹிம் யஹூதியம் வலா நஸ்ரானியா. தெளிவா சொல்றான் அல்லாஹ், இப்ராஹிம் யூதரும் கிடையாது, நஸ்ரானியும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது. அவர் ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தை பின்பற்றினார். ஒக்கான மினல் முஸ்லிமீன், அவர் முஸ்லீமாக இருந்தார். இன்னொரு வசனத்தை சொல்றான், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர் தான் முஸ்லீம் என்றே உங்களுக்கு பெயர் வைத்தார். முஸ்லீம் பேர் வச்சதே யாருதான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இஸ்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் இஸ்லாம் தான் சொல்லி அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான். அவங்க யூதரும் கிடையாது, நஸ்ரானியும் கிடையாது. கேப்டன் அமீருதீன் என்பவர் யார்? அவருடைய நூல்களை பற்றி சிறிது விளக்கம் தேவை. எனக்கு இவரை பத்தி ரொம்ப அதிகமான தெரியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு புக்கு படிச்சேன். கொஞ்சம் அதாவது வித்தியாசமா யோசிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு என்னத்தையும் எழுதுறவரு மதுரை. அவரை பத்தி எனக்கு அதிகமா தெரியாது. எனக்கு ரமதான் மாத நோன்பை தொடர்ந்து எத்தனை நோன்பு சுண்ணத்தானது? 6 தாங்க. ரமதான் மாசம் நோன்பு தொடர்ந்து வைக்கிறது 6 நோன்பு தான். செவ்வால்ல தந்தை மகளுக்கு ஃபித்ரா கொடுத்தால் சேருமா? மார்க்கத்தில் அனுமதி உண்டா? மகள் வறுமையில் இருக்கிறார். மகள் வறுமையில் இருக்கும்போது தந்தை வந்து ஃபித்ரா கொடுக்க கூடாதுங்க. அவங்களுக்கு தன்னுடைய பணத்தை கொடுத்து அவங்களோட செல்வத்தை உண்டாக்கணும். அவங்களுக்கு ஃபித்ரா கொடுக்கக்கூடாது. ஃபித்ராவும் சக்காத்தும் தந்தை மகளுக்கும் மகள் தந்தைக்கும் கொடுக்கக்கூடாது. அதுமாதிரி கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுக்கக்கூடாது, ஏழையா இருந்தாலும். வாட் இஸ் கரெக்ட் ஏஜ் டு கெட் மேரிட் ஃபார் மென்? எங்க சொல்லி இருக்கிறேன் கரெக்ட் ஏஜ்ங்கறதே நீங்க பருவம் அடைஞ்சிட்டாலே கல்யாணம் பண்ணிரலாம், உங்களை யாரும் தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுல திருமணம் செஞ்சாங்க, அது சுன்னத். கேனிய முஸ்லீம் வர்க்கர்ஸ் ஏ லாயர் அண்ட் ஐஏஎஸ் மணி ஏன் த்ரோ தெல்ஸ் ஜாப்ஸ் ஹலால் ஆர் ஹராம் பிகாஸ் ஒர்க்கிங் அஸ் ஐஏஎஸ் இன்வால்வ் சப்போர்ட்டிங் குஃபுர் லா டெமோக்ரசி. இதை பத்தி பல தடவை சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப கேட்டா என்ன அர்த்தம்? ஆ லாயரா இருக்கலாமா? அப்படின்னா லாயரா இருக்கலாம், லையரா இருக்கக்கூடாது. ஆனா பெரும்பாலான லாயர் யாரு தான்? லையர் தான். அதனால பொய் சொல்ற பொய் சொல்லி பொழப்பு நடத்துறதுங்கிறது ஹராம், கூடாது. ஆ நியாயத்துக்காண்டி பாடுபடுறாரு, உண்மைக்காண்டி பாடுபடுறாரு, அந்த நீதியை பெற்றுத்தரத்துக்காண்டி அவங்கள்ட்ட கூலியும் வாங்கிக்கிறாரு, தப்பு கிடையாது. உண்மையான நியாயமான கேஸ் மட்டும் தான் எடுப்பேன், ஜெனுவின் கேஸ் மட்டும் தான் எடுப்பேன், நான் அநியாயமான கேஸ்ல எடுக்க மாட்டேன், பொய் சா சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வக்கீல் இன்னைக்கு இந்தியாவில் இருக்க முடிஞ்சா இருந்தாருன்னா இன்ஷால்லா நம்ம அவருக்கு மக்காபலியில் ஒரு கபர் கட்டிடலாம், இருக்கிற கபரோட சேர்த்து ஒரு கபர் கட்டிடலாம். ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டம், அப்படி இருந்தாருன்னா அல்ஹம்துலில்லா, ரொம்ப வாழ்த்துக்குரியவர் அவரு. மற்றபடி ஐஏஎஸ்ங்கிறது குஃபுர் ஸ்தானத்துக்கு வேலை செய்து பல தடவை சொல்லியாச்சு, குஃபுர் கவர்மெண்ட் அல்ல இன்ஷா அல்லா, குஃபுர் கவர்மெண்டே ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டா ஆக்குவதற்கான முதல் முயற்சி இது. முதலில் படைக்கப்பட்டது ஆதம் நபியா அல்லது ஷைத்தானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே இப்லீஸ் இருந்தான், எங்க வரலாறு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆனா முதல்ல படைச்சது யார்தான்? ஷைத்தானா தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மிஹராஜ் என்று தொழுகை கடமையாக்கப்பட்டது என்றால் அதற்கு முந்தைய நபிமாரின் வணக்க வழிபாடுகள் என்ன? ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு நாம தொழுகிற இந்த தொழுகை ஸ்டைல் இருக்குல்ல, இதுதான் ரசூல்லா கடமையானது, இது மிஹராஜ் கடமையானது. மத்த நபிமார்கள் சில நபிமார்களுக்கு வந்து ருக்கு மட்டும் இருந்துச்சு, சஜ்தா கிடையாது. சில நபிமார் சில நபிமாருடைய உம்மத்தினருக்கு வந்து சஜிதா மட்டும் இருந்துச்சு, ருக்கு கிடையாது. சோ அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு ஒரு முறையான வழிபாடு இருந்துச்சு, இவாத் இருந்துச்சு. இந்த தொழுகை இப்ப நாம தொழுகோட இந்த தொழுகை சட்டம் வந்து முன்சட்ட நபிமார்களுக்கு முழுமையா கிடையாது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்த முறை. தொண்டை அடைக்குதுங்க, ஒரு கிறுக்கு போய் ஐஏஎஸ் ஆபீசர் தொண்டை அடைச்சோம்னு சொன்னாங்க, இஸ்லாத்தை பத்தி திட்டான், திட்டினவன தொண்டை அடைக்குது. சாத்தான் சாத்தான் என் தொண்டை அடைக்கலாம், தண்ணி குடிக்க மாட்டேனே, குடிக்க மாட்டேனே, தண்ணி குடிக்க மாட்டேனே, கிறுக்க மாதிரி உளற ஐஏஎஸ் ஆபீசர். நல்லா பாருங்க, ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவனும் பரம்பரை கிறிஸ்தவன்லாம் கிடையாது, அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிறிஸ்தவனா மாறுறான், மாறி கிறிஸ்தவத்துல எந்த அளவுக்கு வெறி வந்துருச்சு பாருங்க. மூட நம்பிக்கை உச்சத்துக்கு எரியுது ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு, மூட நம்பிக்கை உச்சத்துக்கு போயிடுது. பார்த்தா உமாசங்கர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், இடையில பைத்தியகாரத்தனமா ஏதோ ரசூலா பத்தி சொல்றான். முகமதியர்கள் குரானை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் ஹேடிட் என்று ஒன்று இருக்கிறது. நான் என்னடா சொல்றேன், ஹேடிட் ஹேடிட்னா ஹதீசா, அது இங்கிலீஷ்ல HADIT எழுதுவாங்கல்ல, இதுக்கு ஹேடிட் படிக்கிற போது ஹதீஸ்ன்னு சொல்ல தெரியல உனக்கு. அவர்கள் முகமதியர்கள் ஹேடிட் ஒன்றை பின்பற்றுகிறார்கள், அந்த ஹேடிட் என்பது அப்படின்னு பாத்தீங்களா, சாத்தான் சாத்தான் சாத்தான தொண்டை அடிக்கிறான், தண்ணி குடி குடிக்க மாட்டேனே மாட்டேனே, தண்ணி குடிக்க மாட்டேன், உன யார் தண்ணி குடிக்க சொன்னா, அந்த மாதிரி ஏதோ சாத்தான் தொண்டை அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்ன கேள்வி சொன்ன? ஐஏஎஸ் பத்தி பேசும்போது பாத்தீங்களா, பெண்கள் டூ வீலர் பைக் ஓட்டலாம் என்று கூறினீர்கள், ஆனால் பெண்கள் என்னதான் சரியான உடை சரியான முறையில் அணிந்து சென்றாலும் டிராபிக் சிக்னல் ஆக்சிடென்ட் போன்ற சமயத்தில் ஆண்களுக்கு இடையில் இருப்பார்களே, அப்போது அவர்களிடம் ஹயா கூச்ச உணர்வு விடுபட்டு விடுமே, இதற்கு ஒரு சரியான விளக்கத்தை தந்து பெண்கள் வாகனம் ஓட்டுவதை விட்டு தடுக்கவும் பிளீஸ் பிளீஸ். நான் எப்படி தடுக்க முடியும்? அவங்க கணவன் மாதிரிதான் அவங்க மனைவி தடுக்கட்டும், வேண்டாம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது மார்க்க ரீதியா எந்த தடையும் இல்லைங்க, அதுக்காக நீங்க போய் ஏன் பெண்கள் பஸ்ல போறாங்க, பஸ்ல ஆண்களே வர்றது இல்லையா? பெண்கள் பஸ்ல போறாங்க, எல்லா பெண்களும் கார்லயே போயிட்டு இருக்கிறாங்க, ஆட்டோல போறாங்க, ஆட்டோல டிரைவர் ஆனா இல்லையா, பஸ்ல போறாங்க, பஸ்ல ஆண்கள் இருக்கிறது இல்லையா, அங்க பஸ்ல வந்து இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் உரசறதுக்கு பெண்களால் இடிக்கிறது வாய்ப்பு ஏற்படுறது இல்லையா? அப்ப எவ்வளவு பேணுதலா பயபக்தியோட ஒதுங்கி பத்திரமா போறோம், அந்த மாதிரி பத்திரமா போக வேண்டியது வாகனத்துல. சொல்ல போனா பஸ்ல போறதை விட ஆட்டோல போறதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு பைக்ல போறது. ஆக்சிடென்ட் ஆகுமேண்டா, நீ ரோட்டில் நடந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும், பைக்ல போனா மட்டுமே ஆக்சிடென்ட் ஆகும், ரோட்ல போனாலும் நடந்தாலும் ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். அதனால இது பத்தாம் பஸ்ல தனமா வந்து பெண்கள் பைக் எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படிலாம் சொல்றது மார்க்கத்தில், மார்க்கம் உள்ளது என்னவோ அதான் சொன்னேன். மத்தபடி இந்த மாதிரி தவறு நடக்கும் பொழுது நம்ம நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதான், ஆண்களோட கலத்து இல்லாம கொள்ளாம நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும். மக்காவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது என்று கூறுகிறீர்கள், அப்படி என்றால் ஜம்சம் தண்ணீர் என்ன ஆனது? ஜம்சம் தண்ணீர் இருந்துச்சு, ஜம்சம் தண்ணீர் இருந்து ஒரு குடிக்க, இப்பவும் ஜம்சம் தண்ணீர் இருந்து ஒரு குடிக்கிறது மட்டும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கடா, ஓ ஜம்சம் தண்ணி தான் அங்க பாத்ரூம் எல்லாம் வரும்பொழுது, அப்படி இல்ல, ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு மட்டும்தான், மற்ற தண்ணீர்லாம் வந்து மற்ற சாதாரண தண்ணீர் போர் போட்டுதான் தண்ணீர் கொண்டு தர்றாங்க, இதுலதான் வரும். அதாவது தண்ணி லாரியில தான் வந்து எல்லா ஹோட்டலையும் சம்பு வச்சிருப்பாங்க, சம்பளம் ஊத்திட்டு போவாங்க. அங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் சம்சம் தண்ணீர். பைத்துல் முகதசி கிப்லாவா தொழுது கொண்டிருந்தோம், பின்னர் காபத்துல்லா கிப்லா மாற்றப்பட்டது, தயசு விளக்கவும். இன்ஷால்லா வாய்ப்புறமும் சொல்றேன், நீண்ட வரலாறு வாய்ப்புறமும் சொல்றேன் இன்ஷால்லா. ராமகோபாலன் ஹேஸ் ஹார்ஷ் ஸ்பீச் அபவுட் ஆம்பூர் ஆம்பூர் வயலன்ஸ். ஆனா வந்து ஆறு மாதிரி போட்டு எப்படி படிக்கிறது நான், பிஜேபி லீடர் யூசிங் திஸ் சான்சஸ் அகேன்ஸ்ட் முஸ்லீம், இஸ் இட் டைம் டு டூ ஜிஹாத்? I am so confused. Media is playing with Muslims. இது எப்பெல்லாம் முஸ்லீம்கள் வாய்ப்பு வரையுமோ அப்பெல்லாம் மீடியாக்கள் விளையாடுறது உண்மை. அது ராமகோபாலன் செத்து போன கழுதுங்க, அது காலால தள்ளுறக்கு போய் நம்ம கடப்பாறையில தள்ளுவான. அது இன்னைக்கு நாளைக்கு இழுத்துட்டு நடக்குது. ஒரு நாள் நான் பீச்சுக்கு போறேன், பீச்சில இருந்து வர்றேன், பரபரப்பா முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு, பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு. அந்த பீச் ரோட் இன்னர் ரோடு அந்த ரோட்ல, உள்ள இருக்கிற ரோடு அந்த ரோட்ல, மக்களை வாக்கிங் போகலாம் அந்த ரோட்ல. பின்னாடி ஒரு ஜீப்பு, முன்னாடி ஒரு ஜீப்பு, முன்னாடி ஒரு பத்து போலீஸ், பின்னாடி பத்து போலீஸ், மெதுவா போயிட்டு இருக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்ல போற பார்த்தா இந்த கிழட்டு முதேவி இத வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க, வாக்கிங் போறாராம், வாக்கிங் போறாராம், வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு, பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு, நாலு போலீஸ் நடந்துட்டு போறாங்க. நான் என்ன பண்ணேன், பப்ளிக் ரோடு, நான் என்ன பண்ண, கிட்ட போற பைக்கை ஸ்லோ பண்ணிட்டேன், ஸ்லோ பண்ணி இப்படி முறைச்சு பார்த்தேன். பார்த்துட்டு அவர் நடந்துட்டு போவோம், அவன் இப்படி பார்த்து பார்த்து நான் நின்று பார்த்தேன், நின்று மெதுவா பார்த்தேன். அந்த போலீஸ் ஆஹா அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஆஹா நம்ம நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் உஷாரா கொஞ்சம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சான். பார்க்க ஆரம்பிச்சா நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்து அவன் அப்படி கொஞ்சம் தூரம் போய் திரும்பி கார்ல ஏற வரைக்கும் நின்று பார்த்துட்டே முறைச்சிட்டு போனேன். அப்பதான் சொன்னா சாவு போற மூதேவி கூடிய சீக்கிரம் சாவு போகுது இன்ஷால்லா. அதுக்கே போட்டுக்கிட்டு நம்ம போட்டு பெருசா பெருசுப்படுத்துவானே. அவன் சொல்றான் 10,000 கோடி இந்துக்களுக்கு இழப்பான், 8,000 கோடி எங்க ஆம்பூர் கலவரத்துல ஏதோ ரெண்டு சாராய கடை அடிச்சிருக்காங்க, தீ வச்சு குடிச்சிருக்காங்க உள்ள மக்கள், இது போய் 10,000 கோடி இழப்பான் இந்துக்களுக்கு. அது போய் சொல்ற மூதேவி எப்ப போய் தான் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம். ஆம்பூரில் நடந்த கொலையை மீடியா நியாயப்படுத்துகிறது, பஸ்ஸில் சென்றாலும் ஆபீஸில் இருந்தாலும் இதே சம்பவத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப மன உளைச்சலாக உள்ளது. அதுக்கு என்ன பண்றது, நல்லா புரிஞ்சுங்க. ஆம்பூர்ல வந்து போலீஸ் நடத்தினது வந்து ஒரு மிகப்பெரிய அராஜகம். அதுவும் அந்த மார்டின்ங்கிற அந்த வெறிபிடித்த நாய் வந்து ஏற்கனவே ஒரு முஸ்லீம் பையனை அடிச்சு கொண்டு இருக்கானா, பேரணாம்பட்டில் இருக்கும் பொழுது உம்ராபாத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் பையனை அடிச்சு கொண்டு இருக்கான் இதே மாதிரி. அப்ப வந்து ஏதோ பணத்தை கொடுத்து கொடுத்து மிரட்டிக்கிட்டு சமாதானப்படுத்திட்டாங்க. இப்ப ரெண்டாவது பண்ண உடனே முஸ்லீம்களுடைய கொந்தளிப்பும் முஸ்லீம்களுடைய வேகமும் முஸ்லீம்களுடைய ஆவேசமும் நியாயமானது. இதை வந்து அவங்க கலவரம் பண்ணாங்க, தீ வச்சு கொடுத்தாங்க, அப்படி பண்ணா இந்த கலவரம் நடப்பதற்கு காரணமே காவல்துறை. காவல்துறை நினைச்சிருந்தா உடனடியே எப்ப முஸ்லீம்கள் கொந்தளிச்சாங்களோ அந்த மார்டின் மீது ஆக்ஷன் எடுத்து அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணி அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முஸ்லீம் அமைதியா இருப்பாங்க. இது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, எங்க நடந்தாலும் இது மக்களுக்கு ஏற்படக்கூடிய பொது. ஆல்ரெடி முஸ்லீம்கள் வந்து காவல்துறை நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் எஸ்பி பட்டணத்தில் ஒரு பையனை கூட்டு போய் அணியாக சுட்டுக் கொண்டா லாக்கப்ல, இப்படி நீ பாடு இதை ஒரு பிராமணனை சுட்டுக் கொண்டு முடியுமா, நீ ஒரு பிராமணன் 4 நாளைக்கு தலைகளை கட்டி வச்சு அடிச்சிட முடியுமா, உன் தொப்பி கலந்துரும், அவன் பூணுல 60 இல்லையே உன் தொப்பி கலந்துரும். அப்ப முஸ்லீம்கள்லாம் என்ன இழிச்சவாயங்களா, நீ அடிச்சலாம் பார்த்துட்டு இருக்கிறது. அதனால இந்த கோபமும் வேகமும் இந்த ஆவேசமும் நியாயமானது. சில பேர் கொஞ்சம் வேகப்பட்டு ரோட்ல போன பப்ளிக் எல்லாம் அடிச்சது அதெல்லாம் தப்பு, ஹைவேஸ்ல போன பப்ளிக் அடிச்சது ரோட்ல அடிச்சது இதெல்லாம் தப்பு. மற்றபடி இன்னைக்குதான் ஒருத்தர் ஆம்பூர்காரர் சொன்னாரு, அதுல ஏன் கேக்குறீங்க, ஒரு லா ஒரு ஜீப் நிறைய லட்டி கொண்டு வந்திருக்கிறான், ஜீப் நிறைய லட்டி கொண்டு வந்திருக்கான், போலீஸ் வந்து இறங்கி இருக்குது. அந்த போலீஸ் இறங்கி லட்டிய போய் எடுக்கிறதுக்குள்ள நம்ம பசங்க திபுதூர் ஓடி போய் லட்டி எடுத்துட்டாங்களாம். லட்டியை எடுத்து ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆம்பூர் மெயின் ரோட்ல அங்க ஒரு மக்காப்பள்ளி இருக்குது, நம்ம பல தடவை போயிருக்கோம், அடிக்கடி போவாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் எஸ்பி முதல் கொண்டு அத்தனை பேர் ஓட ஓட விரட்டி விட்டு அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு போலீஸ் லட்டியே எடுத்து போலீஸ் அடிச்சிருக்காங்க, ஹைவேஸ்ல ஓடி இருக்கு போலீஸ் திபுதி திபுண்டு வந்து நீதான் சம்பவம் சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி ஆச்சு சொல்லி. அதனால முஸ்லீம்களுடைய கோபமும் வேகமும் நியாயம் தான். அந்த நியாயம் அவங்களை கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டதுல சில தப்பான காரியங்கள் செஞ்சிருக்கலாம், அது தடுக்கப்பட வேண்டியது. பப்ளிக் பொதுமக்களுக்கு தீங்குகளுக்கு எந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மற்றபடி அவங்களுடைய வேகம் அவங்களுடைய கோபம் ஆவேசம் எல்லாமே நியாயமானது. இதுக்கு என்ன வேணாலும் சட்டம் போடி எங்க அரெஸ்ட் பண்ண அதுக்கு எனக்கு கவலை இல்லை. இது நியாயமான கோபம், இது போலீஸ் நினைச்சிருந்தா காவல்துறை நினைச்சிருந்தா இது ஆரம்பத்திலேயே அந்த மார்டின் நடவடிக்கை எடுத்து சும்மா ஐவாஷ் காண்டி அவனை வந்து 3 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்றோம், 4 நாளைக்கு சஸ்பெண்ட் இல்லாம உடனே டிஸ்மிஸ் பண்றோம், அவன் கேஸ் பதிவு பண்றோம், வழக்கு பதிவு பண்றோம், அப்புறம் கோர்ட்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அது உடனே மக்களுக்கு அறிவு செஞ்சிருந்தா ஆம்பூர் கலவரம் இவ்வளவு மோசமா இருக்காது. ஆம்பூர் கலவரத்தை இவ்வளவு மோசமாக்கின விளைவு முழுக்க முழுக்க குற்றம் போலீஸ் தான் சாரும். இஷா தொழுகையில் 4 ரக்காத்தில் சேர்ந்தால் மீதமுள்ள 3 ரக்காத்தையும் 4வது ரக்காத்தில் சேர்ந்தால் மீதமுள்ள 3 ரக்காத்தையும் எப்படி தொழ வேண்டும்? எப்படி தொழணும்? தொழுற மாதிரி தொழணும். அதாவது நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், நீங்க 4வது ரக்காத் என்பது உங்களுடைய முதல் ரக்காத், உங்களுடைய முதல் ரக்காத். நீங்க அப்புறம் தொழுற ரக்காத் எல்லாமே வந்து நீங்க 2வது ரக்காத் 3வது ரக்காத் கணக்குப்படி கணக்கு வச்சு தொழணும். நாலா ஒரு ரக்காத் தொழுதுட்டீங்க, 2வது ரக்காத் எழுந்த உடனே அத்தியாயத்தில் உட்காரணும், அது உங்க 2வது ரக்காத்து. அப்புறம் 3வது ரக்காத் 4வது ரக்காத் தொழணும். என் மனைவி நான் என்ன கூறினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாள். உங்க மனைவி மட்டுமா? அவளின் வாயை அடைக்க ஏதாவது துவா உள்ளதா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஒன்னு அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா நீங்க எகிரலாம், நீங்க அவங்க எகிர்றாங்கன்னா நீங்க அமைதியாயிரணும், அதான் பாலிசி. அவங்க எகிர்றாங்களா சத்தம் போடுறாங்களா ஒண்ணு தடுக்க பார்க்கணும், தடுக்க முடியா நம்ம அடிமையாயிர வேண்டியதான் அவங்களுக்கு. அல்லாஹு தாலா மதுவை ஹராமாக்கி விட்டான், சிகரெட் புகையிலே ஹராமா என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் சில தொப்பி போட்டுக்கொண்டு நோட்டில் நின்று சிகரெட் பிடிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில அஜர்த்துமார்கள் மார்க் அறிஞர்களும் சிகரெட் பழக்கவுடையெல்லாம் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எங்களுக்கு தெளிவான விளக்கம் தேவை. சிகரெட் வந்து மக்ரூ, அதுல ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் பிடிச்சாலும் பாவம் இல்ல, 40வது சிகரெட்டை பத்த வச்சாதான் ஹராம் ஆயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சிகரெட் ஹராம், எவ்வளவு பெரிய தாடி வச்சவங்க குடிச்சாலும் எவ்வளவு பெரிய தொப்பி போட்டு குடிச்சாலும் சிகரெட் ஹராம். அல்லாஹ் சொல்றான், ஒலா துல்கோபி ஐதீக்கும் இல்ல தகுலுக்கா, உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். சிகரெட்டுங்கிறது அழிவா வாழ்வா? எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் அழிவுன்னு. இது அவனுடைய அழிவு மட்டுமல்ல, அந்த புகை யாரெல்லாம் நுகர்றாங்களோ எல்லாருடைய அழிவு அது. ஒருத்தன் வீட்டில் உட்காந்து சிகரெட் குடிக்கிறான்னு சொன்னா அவன் தன்னை மட்டும் அழிக்கவில்லை, தன்னுடைய மனைவியும் கொள்றான், தன்னுடைய பச்சின குழந்தைகளையும் கொள்றான் அவன். அதனால சிகரெட் பிடிப்பது ஹராம் தான், அதுல மக்ரூ பக்ரூ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நண்பர்கள் விளையாட்டுக்கு பேசும்போது அங்கு அரட்டைகள் பேசும்போது அந்த நேரத்தில் ஹதீஸுகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் விளையாட்டாக பேசுகிறார்கள், இது கூடுமா? அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனையோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய தீனையோ அல்லாஹ்வுடைய குர்ஆனையோ அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளையோ ஒருபோதும் வந்து விளையாட்டாகவோ கிண்டலாவோ கேலியாவோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் பெரிய தப்பு. ஒரு முறை அப்படிதான் ரெண்டு நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம், அதுல ஒருத்தர் சொன்னாரா, ரசுல்லா கூட சொல்லிருக்காங்க பாடா, ரசுல்லா ஏதாவது மூட சொல்லிருப்பாங்க அதான் பெருசுப்படுத்தா அப்படின்னா வந்து என்கிட்ட சொல்லுமா அப்படி சத்தம் போட்டேன். ஏன்னா விளையாடுறதுக்கு ரசுல்லா விளையாட்டு பொருளா உங்களுக்கு, ரசுல்லா ஏதாவது மூடல சொல்லிருப்பாங்க இல்ல ஏதாவது கோத்துல சொல்லிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சத்தம் போட்டேன். அதனால இந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய ஹதீஸுகளை கிண்டல் பண்றது பரிகாரம் பண்றதுலாம் பெரிய பாவம். சில சமயம் குஃப்ருல கொண்டு போய் விட்டுறது, குஃப்ருல. உதாரணமா நீங்க ஒரு சொன்ன ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றாவிட்டாலும் கூட அது குஃப்ரு கிடையாது, ஒரு சுண்ணத்தை கிண்டல் பண்ணி வச்சுங்க அது குஃப்ருல கொண்டு விட்டுரும். இப்போ தாடி வைக்கல, ஏமா தாடி வைக்கல, அது வைக்கணுங்க, அது பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க, இப்படிதான் காரணம் சொல்லுங்க. அல்லாஹ் மன்னிப்பான். என்னங்க தாடி வைக்க என்னங்க பெரிய விஷயமா? தாடி தான் வச்சு, தாடி தான் ஊறத ஏமாத்துறேன், இன்னைக்கு நான் இது தாடி வைக்கணும் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை ஒத்து கிண்டல் பண்ணாண்டா அது குஃப்ருல கொண்டு போய் விட்டுரும் அது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை குர்ஆன்ல நண்பர்கள் விளையாட்டா கிண்டலா அட்டடிச்சுட்டு இருக்கும்போது ரசூல்லாவை உள்ள கொண்டு நுழைக்கிறது, அல்லாஹ் உள்ள கொண்டு நுழைக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆயத்து ஹதீஸை பத்தி பேசுறது இதெல்லாம் பெரிய பாவம். ஹைர் அல்லாஹ் ரபுல்லாஹ் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. வத்தலகுண்டு கொடை